వేంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వేంకటేశసమో దేవో న భూతో న భవిష్యతి. ఫాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందు వాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే. పద్మా పద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన. వేం కడన్ గల్మిమ్మేల్ వినై ముట్రబుం తాంగల్ తంగట్కు నల్లణ వేశైవార్ వేంగడత్తురైవార్కిణమా ఎన్నలాం కడమై అదుషుమం దార్గట్కే. శండ్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాసనమాం నింద్రాళ్ మరవడియాం నీల్కడలుళ్ళ్యండ్రుం పుణయాం మణివిళక్కాం పూంపట్టాం పుల్గుమణయాం తిరుమార్క్ అరవ్ వేంగడత్తురైవార్క్ నమః. ఆదిశేషనాలే కపిల మహర్షికి ఉపదేశம் பண்ணப்பட்டதான இந்த திருவேங்கடபுடையான் விஷயமான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 42வது நாமாவளியினுடைய அனுபவம். 42வது நாமாவளி தீர்த்த பஞ்சகவாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ என்பது. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் தீர்த்த பஞ்சக வாசி அப்படின்ற திருநாமம். தீர்த்த பஞ்சகம் அப்படின்னா ஐந்து தீர்த்தங்களினுடைய தொகுப்பு. ஐந்து தீர்த்தங்களில் வாசி வசிப்பவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா. மலையிலே 66 கோடி தீர்த்தங்கள் உண்டுன்னு பறக்க அனுபவித்தோம். அதிலே எல்லா தீர்த்தங்களினுடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. முக்கியமான தீர்த்தங்களினுடைய வகைகளும் பெயர்களும் குறிப்பிடப்பட்டன. அதிலே பிரதானமாக சில தீர்த்தங்களை பத்தி சொன்னபோது பஞ்சதீர்த்தம் அப்படின்னுட்டு ஐந்து தீர்த்தங்களை பத்தி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஐந்து தீர்த்தங்களிலும் வசிப்பவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. இதற்கு முன்னால் திருநாமத்திலே வாசுதேவாய ஸ்ரீவேங்கடேசாய நமகான்னு அனுபவித்தோம். அதாவது பெருமாள் இந்த திருவேங்கட மலையிலே ஜடப்பொருள்கள் ஜீவாத்மாக்கள் அப்படின்னுட்டு சராச்சர வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துண்டு ஹரின்னுட்டு எல்லாருடைய பாபங்களையும் ஹரித்துக் கொண்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணி கொண்டு எழுந்தருள் இருக்கிறான் மலையிலே. மலையில இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் பெருமாள் தான் அப்படின்னு போன ரெண்டு நாமாக்களிலே அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா போன நாமாக்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் மலையில ஒன்னொன்னும் பெருமாள் தான் அப்படின்னுட்டு எதுவுமே நமக்கு ஒரு உதாரணம் சொன்னாதானே புரியும். அதனாலே அதற்காக ஒரு உதாரணம் இந்த நாமாவளியிலே காட்டி கொடுக்கப்படுகிறது. மலையிலே எல்லாம் பெருமாள் தான் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு ஆயிடுதா சுவாமி, புரியணும், ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அதற்காக ஆதிசேஷனானவர் இந்த நாமாவளியை அமைத்திருக்கிறார். எல்லாம் பெருமாள் தான் சொன்னோம் இல்லையோ, ஒரு உதாரணம் சொல்றேன். பஞ்சதீர்த்தம்னு ஒசந்த ஐந்து தீர்த்தங்கள் உண்டு. அந்த தீர்த்தங்களிலே பெருமாள் வாசம் பண்ணி கொண்டு அதை யாரெல்லாம் கண்ணால பாக்குறாளோ, இல்ல யாரெல்லாம் அதுல மூழ்கி தீர்த்தம் ஆடுறாளோ, இல்ல யார் அந்த ஜலத்தை சாப்பிடுறாளோ, இல்ல யார் அந்த ஜலத்தை புரோக்ஷிச்சுக்கிறாளோ, தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஜலமானது யார் மேல படுறதோ, அவளுடைய பாப்பங்களை எல்லாம் அங்கே வசிப்பவனான வாசுதேவனான இந்த ஹரி அந்த பாப்பத்தை எல்லாம் ஹரிக்கிறான் அழிக்கிறான் அப்படின்றத உதாரணமா இங்க காட்டுறேன். அதற்காக சொல்லப்பட்ட நாமா இது. எதுக்கு திடீர்னு இந்த தீர்த்த பஞ்சகம்னுட்டு ஐந்து தீர்த்தங்களினுடைய பிரஸ்தாவம் இங்க வரணும் அப்படின்னா உதாரணத்துக்காக வந்தது. இந்த மலையிலே அநேக புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. அந்த எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் ஏன் அத்தனை விசேஷத்தோட அவ்வளவு பாப்பங்களை அழிப்பதாக பார்த்த மாத்திரத்திலேயே பாப்பத்தை போக்குவதாக இருக்கிறது அப்படின்னா, அதற்கு பிரதானமான காரணம் அந்த தீர்த்தங்களிலே பகவான் ஸ்ரீவேங்கடேசன் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்ற காரணம். இப்ப நாம கூட என்ன சொல்றோம், ஸ்ரீ வைஷ்ணவா பிரபன்னா பாகவதா அவசியம் சாலக்கிராம திருமஞ்சன தீர்த்தம் சாட்டே ஆனோன்னு சொல்றமோ இல்லையோ, சாலக்கிராம பெருமாளுக்கு கண்டருள பண்ணாத எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது, பகவானுக்கு கண்டருள பண்ணாத உணவை சாப்பிட்டவன் பாபத்தையே சாப்பிட்டவன் ஆகிறான், எல்லா பாபங்களுக்கும் பிராயசித்தமாக விதிக்கப்படுவது சாலக்கிராம திருமஞ்சன தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம், பழக்கத்துல அனுஷ்டானத்திலயே வச்சுட்டு இருக்கோமே. அந்த சாலக்கிராம தீர்த்தத்துக்கு என்ன அப்படி ஒரு மகிமை அப்படின்னா, அது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், பகவானுடைய திருமேனியா திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தம். எப்படி பகவானுடைய திருமஞ்சன தீர்த்தம் கோவில்ல விசேஷமா நம்ம பக்தி ஸ்ரத்தையோட வாங்கி சாப்பிடுறோமோ, அதை சாட்டா எப்படி நம்ம பாவங்கள்லாம் போய் நம்மளுடைய ஆத்மா சரீரம் எல்லாம் சுத்தியாறதோ பவித்திரமாறமோ நமக்கு நல்லது நடக்கிறதோ, அந்த மாதிரி சாலக்கிராம வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பகவானுடைய திருமஞ்சன தீர்த்தம், அவன் ஸ்நானம் பண்ணின ஜலம், அந்த சேஷ ஜலம் நமக்கு பிரசாதம் அது. அது போல மலையில் இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களிலும் திருவேங்கடமுடையான் வசிக்கிறபடியினாலே அவனுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட தீர்த்தம், பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம் அது. கோவில்ல விக்ரமாவும் ஆத்தல சாலக்கிராமமாவும் எழுந்தருள் இருந்து திருமஞ்சனம் கண்டருள்கிற பெருமாள் இந்த தீர்த்தங்களில் எல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாதபடி வியாபித்துக் கொண்டு அங்கேயே உறைந்து கொண்டு நித்தியம் தீர்த்தமாறிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருமேனி தீர்த்தம் என்பதனாலே அதற்கு அத்தனை விசேஷம், அத்தனை பரிசுத்தம் அது. அதிலே பஞ்ச தீர்த்தங்கள்னு ஐந்து தீர்த்தங்கள். இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஐந்து தீர்த்தங்களிலும் பெருமாள் எந்த ரூபத்திலே வசிக்கிறான் அப்படின்னா, ஸ்ரீ வெங்கடேசன் வராக ரூபத்திலே வசிக்கிறானாம், வராக பெருமாளா இருந்துட்டு வசிக்கிறான். சுவாமி ஐந்து தீர்த்தங்களிலும் பெருமாள் வராகம் ரூபத்தோட வசிக்கிறான் அப்படின்னா, இங்க நாமாவளியில ஏன் ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு சொல்லணும், ஸ்ரீ வராகாய நமகான்னு தானே வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஸ்தலபுராணம் பலமுறை சொல்லித்து நாமளும் பல வாரங்களா அனுபவித்துண்டு வருகிறோம், இந்த மலையிலே இருக்கக்கூடிய வராக பெருமாளும் திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய சீனிவாசனும் வேறு வேறு அல்ல. இதை வராக பெருமானும் சொல்கிறான், ஸ்ரீ வெங்கடேசனும் சொல்லியிருக்கிறான் சலபுராணத்திலே. வராக பெருமாள் என்ன சொல்றார், நானே பிற்காலத்திலே இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய தென்கரையிலே ஸ்ரீனிவாசன் என்னும் திருநாமத்தோட ஸ்ரீனிவாச ரூபம் கொண்டு ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே ஆவிர் பவிக்கப் போகிறேன், அவதாரம் பண்ண போகிறேன்னு வராக பெருமாள் சொல்றார். இந்த வராக பெருமாளினுடைய வாக்கு நமக்கு என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, இந்த வராக பெருமாளே தான் ஸ்ரீனிவாசனா அவதாரம் பண்ணினார் அப்படின்னு காட்டுறது. அதே மாதிரி ஸ்ரீனிவாசனும் பல இடங்கள்ல நானே வராக பெருமாளா இருக்கிறேன், வராக ரூபம் கொண்டு இருக்கிறேன், முதல்ல வராக பெருமாளா வந்து இந்த மலையை அதிஷ்டானம் பண்ணிட்டு பின்னாலே ஸ்ரீனிவாசனா பிராட்டிய தேடிட்டு நானே இங்க வந்து உரைகிறேன்னு பெருமாளும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறான். அதனால வராக பெருமாளும் ஸ்ரீனிவாசனும் ஒண்ணுதான், ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் கிடையாது. எப்படியானா ஒரு கோவில்ல ஒரு பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார், ரங்கநாதனோ வரதராஜனோ ஸ்ரீனிவாசனோ ஏதோ ஒரு பெருமாள் எழுந்தருள் இருக்கார், அந்த பெருமாளுக்கு மூலவர் உற்சவர் நித்தியோத்சவர் அப்படின்னு ஐந்து மூர்த்திகள் சொல்றமோ இல்லையோ, அதுல மூலவர் வேற உற்சவர் வேறன்னு தனித்தனியா மூர்த்திகள் நம்ம கண்ணுக்கு தெரிந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி மலையில மலையும் ஒண்ணுதான், ஸ்ரீனிவாசனும் ஒண்ணுதான், வராக பெருமாளும் ஒண்ணுதான். கோவிந்தா அப்படின்னு சொன்னா அது வராக பெருமாளையும் தான் குறிக்கிறது, திருவேங்கடமுடையானையும் தான் குறிக்கிறது. ஆகையினால ஸ்ரீனிவாசன் தான் வராக பெருமாள். அதனால வராக ரூபமா இருந்திருக்கிறவன ஸ்ரீனிவாசா வெங்கடேசான்னு சொன்னதுக்கு ஒரு விரோதமும் கிடையாது அப்படின்றதுக்காக அடியேன் இதை சொன்னேன். இந்த ஐந்து தீர்த்தங்களிலே பெருமாள் வராக ரூபத்திலே எழுந்தருளியிருந்து பாவத்தை போக்குகிறான் அப்படின்றது இந்த தீர்த்தத்தினுடைய விசேஷம். இது வாமன புராணத்திலே 30வது அத்தியாயத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இந்த பஞ்ச தீர்த்தத்தினுடைய மகிமை. பஞ்ச தீர்த்தம் அப்படின்னாலும் தீர்த்த பஞ்சகம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஜனக மகரிஷி, ஜனக சக்கரவர்த்தி வாமதேவ மகரிஷியினிடத்துல கேட்கிறார், எந்த ஜனகர், நேத்து பார்த்தோமோ இல்லையோ கங்கை கரையிலே நிமி புத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனக ராஜா யாகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது அந்த யாக நடக்கிற இடத்துக்கு வாமதேவர்னு சொல்லக்கூடிய வசந்த மகரிஷி வரார். வரபோது அவரிடத்திலே திருவேங்கட மலையை பத்தி, திருவேங்கடமுடையான பத்தி கேட்கிறார் இந்த ஜனகர். இந்த ஜனகர் நிமி புத்திரர்னு சொல்லக்கூடிய ஜனகர். இவர் சீதா பிராட்டியினுடைய தகப்பனாருக்கு அவர் காலத்துக்கு பல காலம் முன்பே இருந்த ஒரு மகாராஜா. இவரும் பரம பாகவதோத்தமர் ஸ்ரீவைஷ்ணவர். இவர் அவர் கேட்கிறார், கேட்கிறச்ச வாமதேவர் அதுக்கு பதில் சொல்றார். என்ன கேட்டார் நிமிபுத்திரர் ஜனகர், நாமானி தேஷாம் தீர்த்தானாம் பர்வதேந்திர நிவாசினாம் மாஹாத்மியம் சாபி சர்வேஷாம் பாபஹாணி வதஸ்வமே. இந்த நிமிபுத்திரரான ஜனகர் வாமதேவரிடத்திலே கேட்டார், இப்போது பகவான் எங்கிருக்கிறான் அப்படின்றதா கேட்டார். பகவான் இந்த கங்கை கரையிலிருந்து 200 யோஜனை தூரத்திலே இருக்கக்கூடியதான நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையிலே வசிக்கிறான் அப்படின்றதா வாமதேவ மகரிஷி சொன்னார்ன்றது வரைக்கும் நேற்று பார்த்தோம். கங்காயா தட்சிணே பாகே யோஜனானாம் சதத்வயே, திருமலை எங்கிருக்கிறது, திருவேங்கடமுடையான் எங்கிருக்கிறான் அப்படின்னு சொல்ல வந்த ஸ்லோகமானது, ஆதவு கிருதயுகே ஜம்பூத்வீபே கங்காயாம் தட்சிணே பார்ஸ்வே யோஜனானாம் சதத்வயேன்னு சொல்லித்து, இந்த நிமிபுத்திரரான ஜனகருக்கும் வாமதேவ மகர்ஷிக்கும் நடக்கிற இந்த உரையாடல் நடந்தது கங்கை கரை. இப்போ பெருமாள் எங்க இருக்கான்னு கேட்டா, சரியா இங்கிருந்து ஒரு 200 யோஜனை தூரத்துல இருக்கான் சுவாமி அப்படின்னு சொன்னதுனால கங்கை கரைய ரெஃபரன்ஸா வச்சு சொன்னது. அப்படி பெருமாளை பத்தி கேட்டுண்டே வரச்ச இந்த ஜனகர் சொல்ற, நாமானி தேஷாம் தீர்த்தானாம் பர்வதேந்திர நிவாசினாம் மகாத்மியம் சாபி சர்வேஷாம் பாபகாணி வதஸ்துவமே. இந்த மலையில இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தங்களினுடைய மகிமையை எனக்கு நிறைய சொல்லணும் சுவாமி. நீங்க இந்த மலையை பத்தி திருவேங்கடமுடையானே இந்த மலையில ஆசையா எழுந்தருளி நித்தியவாசம் பண்றதை பத்தி சொல்ல சொல்ல, இந்த மலையினுடைய பெருமையை, இந்த மலைக்கு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமா திகழக்கூடிய ஆச்சரியமான புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமை, அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எப்படி பாபத்தை அழிக்கிறது, இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசை, பேராவல் ஜாஸ்தி ஆயிண்டே போறது, அவா ஜாஸ்தி ஆயிண்டே போறது எனக்கு, மேலும் சொல்லணும் சுவாமி அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறார். அதற்கு வாமதேவர் சொல்றார், ஸ்ரூயதாம் நிருபதே வக்ஷ்யா சத்ருஷ்டோஹமிஹத்வயா விஸ்தாராநைதகாத்யாதும் சக்யம் வர்ஷசதைரபி சங்க்ஷேபேன மயா த்வேததே கத்யமானம் நிஷாமய வாராஹம் வாமனம் சௌமியம் திவ்யம் பஞ்சநதம் ததா பஞ்சதீர்த்தம் மகாபுண்யம் சர்வலோகேஷு பூஜிதம் தீர்த்தாண்யேதாணி புண்யாணி வித்யந்தே வெங்கடாச்சலே அப்படின்றார். ஓ நிமிபுத்திரரான ஜனகரே, உங்களுக்கு திருவேங்கடமுடையான் மீதும் திருவேங்கட மலையின் மீதும் திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களின் மீதும் இருக்கக்கூடிய பக்தி ஸ்ரத்தையானது நன்னா தெரியறது. அதனால இந்த மலையை பத்தி அந்த புண்ணிய தீர்த்தங்களை பத்தி எல்லாம் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற உங்களுடைய ஆவல் ஆசை எனக்கு பாக்கிறதுக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கு கேக்குறச்ச, உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமோ, ரொம்ப விஸ்தாரமா போயிடும், ரொம்ப விஸ்தாரமா போயிடும். ஏன்னா அத்தனை தீர்த்தங்கள் உண்டு, அத்தனை தீர்த்தங்களுக்கும் அத்தனை பெருமைகள் உண்டு, சிறப்புகள் உண்டு, புண்ணியம் உண்டு. ரொம்ப விஸ்தாரமா போகும்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வருஷ சதைரப்பி, 100 வருஷம் கூட போராது. 100 வருஷங்கள் சொன்னாலும் கூட, 100 கணக்கான வருஷங்கள் சொன்னாலும் கூட அந்த தீர்த்தங்களினுடைய பெருமையை முழுசா வர்ணித்து முடிக்க முடியாது. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில தீர்த்தங்களினுடைய பிரபாவங்களை நான் சொல்லிட்டு வரேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டே வரார். அவர் அப்படி குறிப்பிட்டு சொன்ன சில தீர்த்தங்களிலே ஒரு தீர்த்தமாக இந்த பஞ்சதீர்த்தம் இருக்கிறது. பஞ்சதீர்த்தம் மகாபுண்ணியம் சர்வலோகேஷு பூஜிதம். இந்த பஞ்சதீர்த்தமானது மகா புண்ணியகரமான தீர்த்தம். மகா புண்ணியகரமான தீர்த்தம் அப்படின்னா என்ன, யார் தீர்த்தமாடினாலும், எப்பேற்பட்ட பாவி தீர்த்தமாடினாலும் அவனுடைய பாவத்தை வாங்கிக் கொண்டு அவனுக்கு புண்ணிய பலன்களை தரக்கூடிய தீர்த்தம். அப்படி இருக்கிற அந்த விசேஷ சக்தியினாலே இந்த தீர்த்தமானது சர்வலோகேஷு பூஜித்தம், எல்லா உலகத்தில் உள்ளவர்களாலும் பூஜிக்கப்படும்படியாக வணங்கப்படும்படியாக இருக்கிறது. எப்படி பகவானானவன் எல்லோராலும் எல்லா லோகத்தவராலும் பூஜிக்கப்படும்படியாக வணங்கப்படும்படியாக உயர்ந்தவனாக இருக்கிறானோ, அப்படி இந்த தீர்த்தமும் கூட உயர்ந்ததாக வணங்கப்படும் விதமாக பகவானுக்கு சமானமா திகழறது அப்படின்னு சொல்ற. தீர்த்தான் ஏதாணி புண்ணியாணி வித்யந்தே வெங்கடாச்சலே, இந்த தீர்த்தமானது இத்தனை புண்ணிய தீர்த்தமாக விளங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தீர்த்தமானது திருவேங்கட மலை மீது இருக்குவதே காரணம். அதோட இன்னொரு சிறப்பான காரணம், பெருமாள் இதுல வராக ரூபம் கொண்டு வசிப்பதுன்றது இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்றார். சரி சுவாமி, ரொம்ப நன்னா சாதிச்சது, அந்த பஞ்சதீர்த்தத்தை பத்தியான முழுமையா சொல்லணும் அப்படின்னு ஜனகர் கேட்கிறார். பஞ்சதீர்த்தம் இதி புரோக்தம் யத்வயா முனிசத்தமா தன்மே ப்ரூஹி மகாபாக ஸ்ரோதுமிச்சா தத்வதா. மகாபாக, ஏ மகானுபாவரே, முனிசத்தம ரிஷிகர்களுக்குள்ளே ரிஷிகளுக்குள்ளே உயர்ந்தவரே, ரிஷிகளுக்கெல்லாம் தலைவர் போல திகழக்கூடிய சன்னியாசியே, ரிஷியே சுவாமி, எனக்கு இந்த பஞ்சதீர்த்தத்தை பத்தி தயவு பண்ணி சாதிக்கிறீங்களா, என்னால ஆவல் பொறுக்க முடியல. வாமதேவர் சொல்றார், காபிலம் நாமய தீர்த்தம் தஸ்ய பஸ்சிம பாகதா பஞ்சதீர்த்தமிதி க்யாதம் பாவனம் புண்ணியவர்தனம் விப்ரக்ஷத்ரியவிட்சூத்ரோஹா ஏஷாந்த்யாஹா பாபயோனயஹா தேஷாம் க்ரமேண தீர்த்தானி பஞ்சௌதானி நரோத்தமஹ தேவாஸ்தத்ர தபஸ்யாந்த பஞ்சஜாத்யபிமானினஹ வராஹரூபினம் தேவம் அஞ்சனாத்ரிநிவாசினம் அர்ச்சயந்தஸ்துவந்தஸ்ச சதா தத்வாபபாவிதாஹ உபரி பிரதமம் தீர்த்தம் பிராமணானாம் சுபோதகம் யத்யசித்திகரம் தேஷாம் ஸ்நானபானஜபாதிபிஹ சதுர்நாமவ்யதஸ்தாத்து சண்டாலானாம் ச பாபினாம் வராஹரூபீ பகவான் விஷ்ணுர் பக்தானுகம்பயா தேஷு பஞ்சசு தீர்த்தேஷு சாநித்யம் குருதே சதா தேஷாமன்யதமம் தீர்த்தம் சேவமானோ நரோ நிருப தாம்ஸ்தாம்ஸ்ச சமாப்னோதி காமாம் தீர்த்தம் பிரபாவதஹ அப்படின்னு சாதிக்கிறார். காபிலம் நாம எத்தீர்த்தம் தஸ்ய பச்சிம பாகதஹ பஞ்சதீர்த்தம் இதி க்யாதம் பாவனம் புண்ணியவர்த்தனம். இந்த திருவேங்கடமலையினுடைய அடிவாரத்திலே காபிலம் நாம தீர்த்தம் கபில தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அதற்கு பச்சிம பாகம் அதாவது மேற்கு பாகத்திலே இந்த பஞ்சதீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இந்த பஞ்சதீர்த்தம் எப்பேற்பட்ட தீர்த்தம் தெரியுமோ? பஞ்சதீர்த்தம் இதி க்யாதம் ரொம்ப புகழ்பெற்ற தீர்த்தம், எல்லா உலகத்திலும் புகழ் பெற்று விளங்கக்கூடிய தீர்த்தம். பாவனம் பரம பவித்திரமான தீர்த்தம். புண்ணிய வர்தனம் அதுல தீர்த்தமாடுறவனுடைய பாவத்தை நீக்கி அவனுடைய புண்ணியங்களை அப்படியே வர்த்திக்க பண்ணுவது பெருக்குவது. ஒரு புண்ணியம் பண்ணினா 10 புண்ணியம் பண்ணினதா பெருக்கி கொடுக்கக்கூடிய விசேஷ சக்தியுடைய தீர்த்தம் அப்படின்னுட்டு மேல சாதிக்கிறார். விப்ரக்ஷத்ரிய விக்ஷூத்ராஹ ஏச அந்தியாஹ பாபயோனயஹ தேஷாம் க்ரமேண தீர்த்தானி பஞ்சௌதானி நரோத்தமஹ தேவாஸ்தத்ர தபஸ்யாந்த பஞ்சஜாத்யபிமானினஹ. இந்த 5 தீர்த்தம் அப்படின்னு சொன்னது மனுஷியால் இருக்கக்கூடிய 5 ஜாதி விபாகங்கள், 5 ஜாதி வகைகளுக்கு ஒரு ஒரு ஜாதிக்கு ஒரு ஒரு தீர்த்தம் என்கிற கணக்கிலே அமைந்திருக்கிறது. அது என்ன 5 ஜாதி விபாகம் அப்படின்னா, மேலேருந்து கீழே பிராமண தீர்த்தம், க்ஷத்ரிய தீர்த்தம், வைஷ்ய தீர்த்தம், சூத்ர தீர்த்தம், சண்டால தீர்த்தம் என்பதாக 5 தீர்த்தங்கள். இந்த 5 தீர்த்தமும் சேர்த்துதான் பஞ்சதீர்த்தம் அல்லது தீர்த்த பஞ்சகம்னு சொல்லப்படுறது. முதல்ல சொல்லப்பட்ட பிராமண தீர்த்தம் இருக்கிறது, அது பிராமணர்கள் தீர்த்தமாடுவதற்குரிய தீர்த்தம். இரண்டாவது சொன்ன சத்திரிய தீர்த்தம் சத்திரியா தீர்த்தமாடுவதற்குரியது, வைசிய தீர்த்தம் வைசியாளுக்கும், சூத்ர தீர்த்தம் அவாளுக்கும், சண்டால தீர்த்தம்னு சொல்லக்கூடியது மகாபாபிகளான சண்டால ஜென்மாக்களுக்கும் உரியது அப்படின்னு சொல்றார். இந்த தீர்த்தம் இவா இவாளுக்குன்னு சொன்னதுக்கு ஏதானும் உத்தேசம் உண்டோ அப்படின்னா, அந்தந்த தீர்த்தங்கள்ல அந்த ஜாதிகளினுடைய அபிமானி தேவதைகள் வாசம் பண்றாளாம். பிராமண தீர்த்தத்திலே பிராமண ஜாதிக்குரிய அபிமானி தேவத்தை வசிக்கிறான், க்ஷத்ரிய தீர்த்தத்துக்குள்ளே க்ஷத்ரிய ஜாத்தியினுடைய அபிமானி தேவத்தை வசிக்கிறான். இவாள்லாம் வசிச்சுண்டு அவளை சேர்ந்த ஜாத்திகாரெல்லாம் வந்து அதுல தீர்த்தம் ஆடுறச்சு அவளுடைய பாபங்களை போக்கி அவளுக்கு நல்ல புத்தி ஏற்படுத்துறா அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் என்ன பண்றா அதுல, யாரு அந்த அபிமானி தேவதைகள், ஜாதி அபிமானி தேவதைகள் அந்த தீர்த்தத்துல இருந்துட்டு என்ன பண்றா, சாட்சாத் ஸ்ரீவெங்கடேசனான ஸ்ரீனிவாசனை தியானம் பண்ணிக்கொண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த தீர்த்தம் எப்படி அமைந்திருக்கிறது, 5 தீர்த்தம்னு சொல்லி எடுத்து 5 தீர்த்தமும் தனித்தனியா இருக்கிறது, அதனுடைய அபிமானி தேவதைகள்லாம் தனித்தனியா அதுல இருந்துட்டு இருக்கா, ஜபம் பண்றா பெருமாளை நோக்கின்னு சொல்லி எடுத்து இப்ப தீர்த்தம் எப்படி இருக்கிறது, லொகேஷன் எங்க அப்படின்னா, மேலே இருந்து கீழே சொல்லிட்டு வர 5 தீர்த்தங்கள் ஒரு ஒரு அடுக்காக இருக்கின்றன, ஒரு ஒரு லேயர்ல இருக்கு. மேல இருக்கக்கூடியது பிராமண தீர்த்தம், அதுக்கு அடுத்தபடியா கீழே இருக்கக்கூடியது க்ஷத்ரிய தீர்த்தம், அதற்கும் இன்னும் கீழே இருக்கக்கூடியது வைசிய தீர்த்தம், அதற்கும் கீழே சூத்ர தீர்த்தம், அதற்கும் கீழே சண்டால தீர்த்தம்னு கொலுப்படி போல மேலிருந்து கீழே மேலிருந்து கீழேன்னுட்டு மேலிருந்து கீழே 5 அடுக்குகளிலே 5 நிலைகளிலே இந்த 5 தீர்த்தங்களும் உண்டு. இதுல அந்தந்த வர்ணத்தை ஜாத்திய சேர்ந்தவா தீர்த்தமாடினா அவளுடைய பாப்பங்கள் எல்லாம் போகும். பாப்பங்கள் போறது மட்டும் இல்ல, விசேஷமான ஒரு பலன் உண்டு. என்ன பலன் அப்படின்னா, அந்தந்த ஜாதிக்கும் வர்ணத்திற்கும் உரிய ஆச்சாரங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் கடைபிடிக்காதவன், அவன் அதை நினைத்து வருந்தியோ வருந்தாமலோ இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் அவனுடைய ஜாதிக்கு அவன் என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்கவில்லையோ அந்த பாவம் எல்லாம் கூட நீங்கி இனிமேலாவது நம்முடைய ஜாதிக்கு அனுகுணமாக நாம் பண்ண வேண்டிய ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சரியாக பண்ண வேணும் என்கிற புத்தி அவனுக்கு வருமா? இதுக்கு யார் காரணம் அப்படின்னா ரெண்டு காரணம். அந்த ஜாதியினுடைய அபிமானி தேவத்தை அந்த தீர்த்தத்துல வாசம் பண்றதோ இல்லையோ, அது வந்து ஸ்ரீனிவாசனிடத்துல ஸ்ரீனிவாசனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த தீர்த்தத்துல இருந்துன்னு சொன்னாரோ இல்லையோ ரிஷி, அது என்ன பண்றதா, அதனுடைய ஜாத்தியை சேர்ந்த ஒருத்தன் போய் அதுல தீர்த்தம் ஆடுறச்ச பெருமாள் இடத்திலே அவனுக்காக பிரார்த்திக்கிறதாம். எப்படியானா நமக்கு மோட்சம் கொடுக்கணும்னுட்டு ஆச்சாரியன் நமக்காக பெருமாள் பிராட்டியின் இடத்திலே பிரார்த்திக்கிறாரோ, அது போல இந்த ஜாதி அபிமானி தேவத்தை, ஹே ஸ்ரீனிவாசா பிரபோ சுவாமி, என்னுடைய ஜாத்தியை சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து இதுல தீர்த்தமாடின்னு இருக்கான், அவன் தெரிந்தோ தெரியாமலோ பண்ண வேண்டிய ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் விட்டுட்டான், அதனால நிறைய பாப்பங்கள் அவன் கணக்கிலே சேர்ந்திருக்கின்றது. இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ இந்த தீர்த்தத்துக்கு வந்து தீர்த்தம் ஆடிட்டான். இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே, உன்னுடைய கருணையினாலே, தயையினாலே அவனுடைய பாப்பங்களை எல்லாம் நீ முழுக்க போக்க வேணும், அவனுக்கு நிறைய புண்ணிய பலன்கள் தர வேணும். அதற்கும் மேலே இந்த தீர்த்தத்தினுடைய ஸ்நான மகிமையினாலே இனிமேல் அவன் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் அவன் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்க வேணும், அவனுக்கு ஆச்சாரமானது நன்னா கைவரணும். பிராமணன் அப்படின்னா பிராமணன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், க்ஷத்திரியன் அப்படின்னா க்ஷத்திரியன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், வைஷ்யன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணுமோ அதன்படி இருக்கணும். அந்த ஒரு அனுஷ்டான ஸ்ரத்தைய நீங்க கொடுக்கணும்னுட்டு நமக்காக இந்த அபிமானி தேவத்தை பெருமாளிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுமா? அந்தந்த ஜாதிக்குன்னு சில தர்மங்கள், சில அனுஷ்டானங்கள், சில ஆச்சாரங்கள், ஒழுக்கங்கள் உண்டோ இல்லையோ, அதை யாரும் மீறக்கூடாது. அதாவது மீறக்கூடாதுன்னா அதை குறைச்சிக்கவும் கூடாது, அதிக்கிரமிக்கிறது. அதாவது இவன் அவனுடைய ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது, அவன் இவனுடைய ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறதுன்னு மாத்தி அனுசரிக்கிறதும் கூடாது, இருக்கிறத குறைச்சிடவும் கூடாது. அதனாலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி ஆச்சார அனுஷ்டானங்களை பண்ண வேண்டியதான நல்ல புத்தியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஜாதி அபிமானி தேவதை இவனுக்காக ஸ்ரீனிவாசனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளும். அதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஸ்ரீனிவாசனானவன் ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டவன், ஆச்சார அனுஷ்டானங்களை லோபித்தவன், லோபம் அப்படின்னா குறைன்னு அர்த்தம், குறை இருக்கிறவன், ஆச்சார அனுஷ்டானங்கள்ல குறை இருக்கிறவன் தீர்த்தமாடுறான் பாருங்கோ, அவனை குளிர கட்டாட்சிக்கிறான் பெருமாள். ஏற்கனவே இந்த தீர்த்தத்துல வராக ரூபியா இருந்துருக்கானோ இல்லையோ, இந்த தேவத்தை வேற இவனுக்காக புருஷகாரமா சிபாரிசு பண்ணி பிரார்த்திச்சு கொடுத்து வேற அந்த தேவதைக்கு இறங்கி வராக பெருமாள் அவனை குளிர கட்டாட்சிக்கிறான். அப்படி கட்டாட்சிக்கிறச்ச அவனுடைய பாப்பங்களானது நீங்கி நல்ல புத்தி வந்து அதற்கு மேல அவன் அவன் ஆச்சார அனுஷ்டானங்கள்ல ஊக்கமுடையவனாக எதை பண்ணாலும் பண்ணுவேன், எதை பண்ணாம விட்டாலும் விடுவேன், என்னுடைய ஆச்சாரிய அனுஷ்டானங்களுக்கு மட்டும் ஒரு குறையும் வராதபடி நடந்து கொள்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஸ்திதி, ஒரு உறுதி, ஒரு விசுவாசம் அவனுக்கு ஒரு பிரதிஜை வந்துடுறது அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் கூட காரணம் திரும்ப திரும்ப சொல்றேன், வராக ரூபியா பெருமாள் இதுல நித்தியவாசம் பண்ணிட்டு எப்பயும் இருக்கிறது தான் காரணம். வராக ரூபி பகவான் விஷ்ணு பக்தானு கம்பையா, வராக ரூபியா பகவான் இதுல வசிச்சுண்டு பக்த அனுகம்பையா, அவனுடைய பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய கருணையினாலே, தயையினாலே, இரக்கத்தினாலே இந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். தேஷு பஞ்ச தீர்த்தேஷு சாநித்யம் குருதேசதா, இப்படி ஒரு தீர்த்தத்தில் மட்டுமல்ல ஐந்து தீர்த்தத்திலும் பெருமாள் சாநித்யம் பண்ணிட்டு அந்தந்த ஜாதி பக்தர்களை அனுகிரகித்துக் கொண்டு அவளுக்கு நல்ல புத்தியை பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் இந்த பஞ்ச தீர்த்தங்களினுடைய பிரபாவம் அப்படின்றதா வாமதேவ மகர்ஷி நிமி புத்திரரான ஜனகருக்கு சொல்லி முடிக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி மலையிலே இருக்கிற தீர்த்தங்களை பத்தி சொல்லிண்டே வருது, அதுல எல்லா தீர்த்தங்களிலும் நம்மால போய் தீர்த்தமாடிட முடியாது. ஒரு காலத்திலே எல்லா தீர்த்தங்களுக்கும் போய் தீர்த்தமாடும்படியாக இருந்தது, இப்போ நிறைய இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அது இதுன்னு நிறைய வந்துட்டா விட்டு பல இடங்களுக்கு நினைச்ச சமயத்துக்கு நினைச்சாலால போயிட முடியாது. அதனாலதான் பிரதானமான அந்த முக்தி பிரத தீர்த்தங்கள் ஏழு தீர்த்தங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த தீர்த்தங்களுக்கு மாத்திரம் போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு மீதி எல்லாம் தடை பண்ணிட்டான். சரி சுவாமி, எனக்கு இந்த பஞ்ச தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இன்னைக்கு அங்க போக முடியலன்னு சொல்றங்கோ, என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா இந்த பஞ்ச தீர்த்தத்தினுடைய சம்பந்தம் அந்த தீர்த்தம் மேலப்படும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதை யோசிச்சு பார்த்தா ஒரு வழி உண்டு. என்னன்னா, இங்க இன்னொரு விஷயமும் புரிந்து கொள்ள வேணும், பஞ்ச தீர்த்தம் மட்டுமல்ல இந்த மலையில இருக்கக்கூடியதான அத்தனை தீர்த்தங்களும் நமக்கு வேணும், அத்தனை தீர்த்தங்களிலும் நாம ஸ்நானம் பண்ணணும், அத்தனை தீர்த்தமும் நம்ம மேல படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன வழின்னா, ஜனகருக்கு வாமதேவரை ஆரம்பத்திலேயே என்ன சொன்னார், கபில தீர்த்தத்துக்கு மேல் பாகத்திலே 5 தீர்த்தங்கள் உண்டு, அது பஞ்சதீர்த்தம்னு சொல்ல ஆரம்பித்தாரோ இல்லையோ, அதுவும் ஒரு ஒரு தீர்த்தமும் மேலே இருந்து கீழே மேலே இருந்து கீழன்னு அப்படியே அடுக்குகளா லேயர்ஸா இருந்துருக்காருன்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த மலையினுடைய அமைப்பே அப்படித்தான். மலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலே வசந்த தீர்த்தம் எம்பெருமான் வைகுண்டத்திலேருந்து வந்து இந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் வசந்த இடமான நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய உச்சியிலே தன்னுடைய 2 திருவடிகளையும் ஆவணி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி திதி அன்றி பதித்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பெருமாள் முதல் முதல்ல மலை மேல 2 திருவடிகளை பதித்த இடம் ஸ்ரீவாரி பாதாலு, அதாவது திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் அப்படின்ற பெயர்ல வழங்கப்படுறது. அங்க ஒரு 4 கால் மண்டபம் இருக்கிறது பெருமாளுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய இடத்துல. அந்த மண்டபத்துக்கு கீழே பெருமாள் திருவடிகள் இருக்கும், அங்க ஒரு கொடை சமர்ப்பிச்சிருப்பா, போறவாள்லாம் அந்த திருவடிகளை சேவித்து விட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கிருந்து நேர இறங்கி வந்த பெருமாள் தான் வராக பெருமாளை பிரார்த்திச்சுண்டு அவர் அனுமதியை வாங்கிட்டு சுவாமி புஷ்கரணி கரையிலே ஆனந்த நிலைய விமானத்தோடைய கூட கோயில் கொண்டான் அப்படின்னு புராணம் சொல்றது. அந்த ஸ்ரீவாரி பாதாலு பக்கத்துல இருக்கிற தீர்த்தம் தான் மலையில இருக்கிற தீர்த்தங்கள்லயே ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற வசந்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் அப்படியே கொஞ்ச தூரம் பிரவகித்து நடுவுல ஒரு ஏரியா வரும், அந்த ஏரியானது ஓவர் ஃபுளோ ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து அப்படியே வந்து சக்கர தீர்த்தமா மாறும். சக்கர தீர்த்தமானது ஓவர் ஃபுளோ ஆகி அப்படியே வந்து திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான நாக தீர்த்தமா மாறும். நாக தீர்த்தம் அப்படியே போய் குமாரதாரா, அது அப்படியே போய் ராமகிருஷ்ண தீர்த்தம், அது அப்படியே போய் தும்பு தீர்த்தம் அப்படின்னு ஒரு ஒரு தீர்த்தங்களும் அப்படியே பிரவகிச்சு பிரவகிச்சு ஒன்னு ஃபுல்லானா அடுத்ததுக்கு பாயிருது, அது ஃபுல்லானா அடுத்ததுக்கு பாயிருதுன்னுட்டு அந்த இடங்கள்ல பத்தி எந்தெந்த இடத்துல தீர்த்தத்தை தோண்டி யார் யார் தபஸ் பண்ணினாலோ, யார் யார் சாப விமோசனம் பெற்றாலோ, யார் யார் பெருமாளை சேவித்தாலோ அவளுடைய பெயராலே அந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. ஆனாலும் கூட மலையில இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் ஒண்ணுதான். என்ன தீர்த்தம்? எம்பெருமானுடைய திருமஞ்சன தீர்த்தம், எம்பெருமானுடைய ஸ்ரீபத தீர்த்தம். அப்படி மலையில ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு, ஒன்னுல இருந்து இன்னொன்னுத்துக்குன்னு அப்படியே வந்துட்டு இருக்கிற தீர்த்தம் கடைசியா இந்த பஞ்ச தீர்த்தங்கள்ல வந்து சேர்ந்து அதுக்கும் கீழே இருக்கக்கூடியதான திருவேங்கட மலையிலேயே கடைசியா கீழே இருக்கக்கூடியதான மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடியதான ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கபில தீர்த்தத்திலே வந்து விழும். சரி சுவாமி, இந்த கபில தீர்த்தத்துக்கு கீழே இன்னும் தீர்த்தம் இல்லையா அப்படின்னா, இந்த கபில தீர்த்தத்துல விழக்கூடிய ஜலமானது மொத்தமா ஒரு வாய்க்கால் வழியா போய் ஸ்வர்ணமுக்கின்னு சொல்லக்கூடிய ஆத்துல கலந்துடுறது. அந்த ஆறு ஸ்ரீனிவாசமங்காபுரத்திலே இந்த அப்படி வந்து திருச்சானூர்ல தாயார் சன்னதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல அப்படியே கடந்து போய் காலஹஸ்திக்கு போய் காலஹஸ்தியிலிருந்து எங்கேயோ போறது. மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தமும் ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கபில தீர்த்தத்திலே வந்து சேர்கிறது. கபில தீர்த்தத்திலே வரக்கூடிய ஜலமானது ஓவர் ஃபுளோ ஆகி ஸ்வர்ணமுகி ஆத்துல கலந்துடுறது. ஆகையினாலே மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடணும்ன்ற ஆசை இருக்கிறவா, இந்த பஞ்ச தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும்ன்ற ஆசை இருக்கிறவா, ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கபில தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா போரும். ஆகையினால அந்த இடம் எப்படி இருக்கிறதுன்னு அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். திருப்பதிக்கு வரும், திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மலைக்கு போகக்கூடிய, மலை அடிவாரத்துக்கு போகக்கூடிய பைபாஸ் ரோட்ல நேரா போறோம். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட் லைனா நாம ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோமானா அங்க ஒரு டர்னிங், அதாவது ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரும், ஒரு ரவுண்ட் ஆன மாதிரி ஒரு சர்க்கிள் வரும், பெரிய நந்தி சிலை இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு நந்தி சர்க்கிள்னு பெயர். அந்த நந்தி சர்க்கிளுக்கு லெப்ட்ல போனோம்னா அப்படியே மலையடிவாரத்துக்கு போய் மலை மேல ஏறிடுவோம். அந்த நந்தி சர்க்கிளுக்கு லெப்ட்ல போகாம நேர பார்த்தா அங்க கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் ஆர்ச் ஒண்ணு போட்டிருக்கும். அப்படி ஆர்ச்சுதான் தெரியும், ஆனா பார்த்தா அழகா 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், தெங்கல திருமண் போட்டு ஜம்முன்னு சேவை சாதிக்கும். அது என்ன அப்படின்னா நம்மாழ்வார் சன்னிதி. ஆழ்வார் தீர்த்தம்னு நம்முடைய சம்பிரதாயத்திலேயே வசந்து விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய தீர்த்தம் மத்தவாலால கபில தீர்த்தம்னு சொல்லப்படுறது. கபில மகரிஷின்னு சொல்லக்கூடிய மகரிஷி ருத்ரனை நோக்கி தபஸ் பண்ணி ருத்ரனை சேவித்த இடமானபடியினாலே அவருடைய பெயர்ல இது கபில தீர்த்தம்னு வழங்கப்படுறது. ருத்ரன் வந்து எனக்கும் மேற்பட்ட பரம்பொருள் ஒன்று உண்டு, அந்த பரம்பொருளானவன் சாட்சாத் இந்த மலையிலே வசிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் தான், அவனை சேவிக்கணும், அவனுடைய சம்பந்தத்தோட இந்த மலையில இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவனிடத்துல ஒரு வரம் கேட்டேன். அந்த பெருமாள் தான் இந்த மலையினுடைய அடிவாரத்திலே இருந்துட்டு என்னை சேவித்துக் கொண்டு என்னை தானம் பண்ணிண்டு அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ணினான். அதனால நான் இங்க அந்த பெருமாளை நோக்கி தான் இருந்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த பெருமாளை சேவிக்கிறத விட்டுட்டு என்ன நோக்கி தபஸ் பண்றியே அப்படின்னு அந்த சிவனானவர் கபில மகரிஷிக்கு சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் கூட புராணத்தில் உண்டு. அதனால கபில தீர்த்தம்னு சொல்றத காட்டிலும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்றது தான் நாம வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமான் திருவேங்கடமுடையானே மலையா இருக்கிறபடியினால ஆழ்வார்கள் எல்லாம் மலை மேல காலை வச்சு ஏறுறதுக்கு பயந்தா, அஞ்சு நடுங்கினான். அப்ப திருவேங்கடமுடையான இத்தனை ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்றக்காலே எப்படி மங்களாதாசனம் பண்ணினா அப்படின்னா, எல்லாரும் மலை அடிவாரத்திலே இருந்து கொண்டு, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கபில தீர்த்தம் இருக்கிறதே அங்க இருந்துண்டு அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அங்கிருந்தபடியே பெருமாள் தங்களுடைய மனக்கண்ணாலே தியானம் பண்ணி அவளுக்கு பெருமாள் யோகத்திலே சேவை சாதித்து அந்த அழகை அனுபவித்து தான் ஆழ்வார்கள் எல்லாம் பாடினா அப்படின்னு பெரியவாளுடைய திருவுள்ளம். ராமானுஜர் முதல் முதல்ல மலைக்கு வந்த போது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்ட பண்ணி எம்பெருமான் அருளி செயல திருச்செவி சாத்துவதாகிற அத்தியனோற்சவங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியால் விக்கிரகம் எல்லாம் ஓணுமோ இல்லையோ. அதனால ஆழ்வார்கள் எல்லாம் ஒருத்தரம் மலை மேல காலை வச்சு மேல ஏறலையே. அப்படி இருக்கிற பட்சத்துல அவளுடைய விக்கிரகங்களை பிரதிஷ்ட பண்ணி மலை மேல கொண்டு போனா அவளுக்கு அது உகக்காது. அதனால அவ எப்படி மலையடிவாரத்திலேயே இருந்து பெருமாள் அனுபவித்தாலோ அப்படியே அவளுக்கு மலையடிவாரத்திலேயே சன்னதி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆழ்வார்களுக்கு தலைவரான நம்மாழ்வாருக்கு பிரதானமா ஒரு பெரிய விக்கிரகத்தை ஏற்படுத்தி அந்த சன்னதியை நம்மாழ்வார் சன்னதி அப்படின்னு வச்சு அங்க நம்மாழ்வாருக்கு ரெண்டு பக்கத்திலும் மத்த 11 ஆழ்வார்களையும் பிரதிஷ்ட பண்ணினார் ராமானுஜர். அப்படி ஆழ்வார்கள் சன்னதி இருந்த இடமானபடியினாலே அந்த ஆழ்வார்கள் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தமானபடியினாலே ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்னு அவரே அதுக்கு அழகா ஒரு பெயரையும் சூட்டினர். அதனால இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அது ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்றதுதான் வழக்கம். இப்போது நம்மாழ்வார் மட்டும் அங்கே எழுந்தருளியிருக்கிறார். மற்ற உற்சவ மூர்த்திகள் எல்லாம் கோவிந்தராஜன் சன்னதியில எழுந்தருளியிருக்கா. அங்க நம்மாழ்வார் மூலவரும் உண்டு, உற்சவரும் உண்டு. வருஷத்தில மொத்தம் 3 நாள் கோவிந்தராஜன் அந்த ஆழ்வார் தீர்த்தத்துக்கு எழுந்தருளுகிறார். 1, கணுப்பிடி வைக்கிற அன்னைக்கு ஆண்டாளும் கோவிந்தராஜனும் உபயநாச்சிமாரோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் நம்மாழ்வார் சன்னதியிலே எழுந்தருளியிருந்து விசேஷ திருவாராதனமாகி கோதா பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் நம்மாழ்வார் சன்னதியில போய் தான் கணுப்பிடி வச்சுட்டு வரா. அது ஒண்ணு. இன்னொன்னு, கோவிந்தராஜனுடைய பிரம்மோற்சவம் வைகாசி மாசம் அனுஷத்தன்னைக்கு கோவிந்தராஜனுக்கு தீர்த்தவாரி. அந்த தீர்த்தவாரி கண்டருள்வதே ஆழ்வார் தீர்த்தத்துல போய் தான் பெருமாள் கண்டருள்றார். நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி பிமால 3-3.5 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிடுவார் பெருமாள். காத்தால ஒரு 5 மணிக்கெல்லாம் அங்க போய் சேர்ந்துடுவார். அங்க பெருமாளுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் விசேஷமா திருமஞ்சனம் எல்லாம் கூட ஆகி அங்குதான் தீர்த்தவாரி ஆகும். அன்னைக்கு சாயங்காலம் அங்கிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு வந்து கொடி இறக்கிடுவா, துவஜ அவரோகணமாகும். இது ஒண்ணு. இன்னொன்னு, ஆவணிய விட்ட தண்ணிக்கு பெருமாள் கோவிந்தராஜனும் கண்ணனும் அங்க போய் பூவல் மாத்திக்கிறார். இப்படி வருஷத்துக்கு 3 நாள் பெருமாள் அங்கே எழுந்திரக்கூடிய வசந்த தீர்த்தமாக இந்த ஆழ்வார் தீர்த்தம் இருக்கிறது. நம்மாழ்வார் அத்தியாசிரியமா சேவை சாதிக்கிறார் அங்கே. ஆழ்வார்கள்லாம் அங்கிருந்துதான் மலையையும் பெருமாளையும் அனுபவித்து பாடினான்றபடினால் ஆழ்வார் தீர்த்தம்னு பெயர். அங்க மலையிலிருந்து கொட்டக்கூடிய அருவியா வாட்டர் ஃபால்ஸா தீர்த்தம் இருக்கும். அந்த மலையிலிருந்து கொட்டக்கூடிய தீர்த்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்குற மாதிரி ஒரு கலெக்ஷன் டேங்க் மாதிரியா ஒரு குளம் கட்டியிருப்பா. அந்த குளத்துல ஜலம் இருக்கும். நாம் அந்த குளத்திலையும் தீர்த்தமாடலாம். அந்த அருவி கொட்டுறது பாருங்கோ, அது கிட்டக்க போயும் தீர்த்தமாடலாம். ரெண்டுத்துல எது விசேஷம் அப்படின்னா, அருவி கொட்டுறதே அந்த ஜலத்துக்குல தலையை கொடுத்து அங்க போய் நின்று தீர்த்தமாடுறதுதான் பரம விசேஷம். மழை வந்திருக்க மலையில அப்படின்னாதான் அந்த தீர்த்தத்துல தீர்த்தம் கொட்டும். மலையில மழை இல்லைன்னா தீர்த்தம் கொட்டாது. மலையில மழை பெய்யறதுன்னு கேள்விப்பட்டா அப்ப போனோமானா நன்ன மழை இருக்கிற சமயத்துக்கு போனா தீர்த்தமாடலாம். அந்த கொட்டுற தீர்த்தம் ஓரளவுக்கு மீடியமா கொட்டினாதான் போலீஸ்காரா தீர்த்தமாடுறதுக்கு அலோ பண்ணுவா. நன்னா அப்படியே ஆர்ப்பரிச்சுண்டு அப்படியே பாறை போல துபார் துபார்னு உழறது அப்படின்னா அலோ பண்ண மாட்டான், யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவா. அதனால அந்த தீர்த்தத்திலே அந்த அருவியிலே தீர்த்தம் ஆடுறதுதான் விசேஷம், அந்த குளத்துல தீர்த்தம் ஆடுறது காட்டிலும். இப்படி ஆழ்வார் தீர்த்தம் இருக்கிறது. இந்த ஆழ்வார் தீர்த்தம் மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களினுடைய தொகுப்பு, அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து உழறது. அதனால அதுல தீர்த்தம் ஆடுறது, இந்த பஞ்ச தீர்த்தங்களிலே தீர்த்தம் ஆடின பலனையும் மலையில இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களிலும் தீர்த்தம் ஆடின பலனையும் கொடுக்கும். இந்த ஆழ்வார் தீர்த்தத்திலே விசேஷமா நம்மாழ்வார் சன்னதி உண்டு பார்த்தோமோ இல்லையோ. அது மட்டும் இல்லாமல் 3 பெருமாள் சன்னதி உண்டு. லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதி ஒன்று உண்டு. லக்ஷ்மி நாராயண பெருமாள் பிராட்டியை மடியிலே வைத்துக் கொண்டு ஒரு 6 உசரத்துல அத்தி ஆச்சரியமா நல்ல மலர்ந்த முகத்தோட லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவ்வளவு அழகா சேவை சாதிக்கிறார். இன்னொரு சன்னதி ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலன் சன்னதி. நன்ன மலர்ந்த முகத்தோட பெருமாள் குழந்தையாட்டமா புன்முறுவலோட ரெண்டு பிராட்டிகளோடும் கூட புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டு நடனமாடுகிற ரீதியிலே தன்னுடைய திருவடிகளை வைத்துக் கொண்டு பெருமாள் பிராட்டிமாரோடைய கூட இந்த ஆழ்வார் தீர்த்தம் போட்டதே அதை பார்த்து ரசிக்கிறபடியா எழுந்தருளியிருக்கிறான் பெருமாள். இன்னொரு சன்னிதி லட்சுமி நிருசிம்மன் சன்னிதி. இந்த சன்னிதி ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜா பரம பாகவதோத்தமன் திருவேங்கடமுடையானுடைய மகாபக்தன், ஸ்ரீனிவாசனுடைய மகாபக்தன். அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி ராஜா அப்போ தொண்டை நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான். அவனுடைய அரண்மனை இருக்கிற இடத்துக்கும் மலை அடிவாரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 மைல் தூரம் இருக்கும். அவனுக்கு என்ன ஆசைன்னா, ரிஷிகள் எல்லாம் எப்படி தபஸ் பண்ணி திருவேங்கடமுடையான சேவிக்கிறதையே பிரதான காரியமா வச்சிருந்தாலும், அந்த மாதிரி நாமளும் ராஜ்யத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர பெருமாள் அனுபவிச்சுட்டு மலையில இருக்கணும்னு ஆசை அவனுக்கு. இத பெருமாளிடத்திலே ஒரு நாள் பிரார்த்திக்கிறான். பெருமாள் இவன் பெருமாளுடைய பரம பக்தனானபடியினாலே பெருமாள் இவனோட பேசுறார். இவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றார் பெருமாள், நேரையோ சொப்னத்துலயோ ஒரு வார்த்தை சொல்றார் பெருமாள். அவாவாளுடைய தர்மத்தை அவாவா திடுதிப்புன்னு தூக்கி போட்டுட்டு வந்துடக் கூடாது. உன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் வரணும். அதெல்லாம் விட்டுட்டு தான் என்னிடத்துல பக்தி பண்ணணும்னு இல்ல, உன்னுடைய கடமைய உன்னுடைய கர்மாவை பண்ணிண்டே கூட என்னிடத்துல பக்தி பண்ணலாம், அதுதான் எனக்கு பிடிக்கும்னு கீதையிலே சொல்லி இருக்கிறேன். அதனால நீ எல்லாம் தர்மப்படி நன்னா செங்கோல் ஆட்சி பண்ணக்கூடிய வசந்த ராஜா, உன் மேல ஒரு குறையும் சொல்ல முடியாது. உன்ன மாதிரி மகான்களான ராஜாக்களினுடைய ஆட்சிதான் ஜனங்களுக்கு பிரஜைகளுக்கு தேவை. அதனால உன் சரீரத்துல தெம்பு இருக்க வரைக்கும் உன்னால ராஜ்யம் பண்ண முடியும்ன்ற வரைக்கும் நீ ராஜ்யம் பண்ணிட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு என்னையும் அனுபவிச்சுடுரு. என்னைக்கு உன் சரீரம் ஒடுங்கி போயிடுத்து, இனிமேல் உன்னால ராஜ்ய காரியங்கள் எல்லாம் நிர்வாகம் பண்ண முடியலன்ற நில வரதோ, அன்னைக்கு முழுசா என்னண்ட வந்துரு அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறேன். இருந்தாலும் இந்த ராஜாவால ஜீர்ணிச்சுக்க முடியல, அத்தனை ஆசை தினமும் பெருமாளை சேவிக்கணும்னுட்டு. அதுக்கு வேணா ஒரு வழி சொல்றேன், உன்னுடைய ராஜ்ய கடமையும் நிக்காம என்ன சேவிக்கணும்ன்ற ஆசையும் நிறைவேறணும்னா நான் என்ன பண்றேன், உனக்காக மலை அடிவாரத்திலே இந்த கபில தீர்த்தம் இருக்கிறதே அதனுடைய கரையிலே உனக்காக நான் ஒரு குகையை சிருஷ்டிக்கிறேன். அந்த குகை வாசல் அப்படின்றது வந்து சரியா ஒரு மனுஷன் குனிஞ்சு உள்ள நுழைஞ்சு வராப்புல இருக்கும். அந்த குகைக்குள்ள நீ நுழைஞ்சி அப்படி நுழைஞ்சி இப்படி வந்தேன்னா ஒரு வாசப்படிக்குள்ள நுழைஞ்சி அந்த பக்கம் போனா எப்படி இன்னொரு இடம் வர்றதோ அந்த மாதிரி மலையில என்னுடைய சன்னதி வந்துடும். நீ தினமும் மலை ஏறி வந்து சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, மலை அடிவாரத்துக்கு வந்துட்டியானா போறோம். உன்னுடைய அரண்மனையில இருந்து குதிரையிலயோ தேரிலையோ மலையடிவாரத்துக்கு வந்துட்டியானா மலையடிவாரத்துல தீர்த்த மாட்டுட்டு அந்த குகைக்குள்ள நுழைஞ்சி அப்படி எட்டி பாத்தீங்கன்னா நான் உனக்கு சேவை சாதிப்பேன், அந்த வரம் உனக்கு மட்டும் தரையன்னுட்டு பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான். அதற்கேத்த மாதிரி அந்த ராஜா சொப்னத்திலே அப்படியே திடுக்கிட்டு மூழ்ச்சுட்டான். ஆனாலும் சந்தோஷம் அவனுக்கு, சொப்னத்திலே பெருமாளே சாதித்திருக்கிறார், அது உண்மையாகத்தான் இருக்கும், சொப்னம் சத்தியமாச்சே, நேர நாளை கிளம்பி போவோம் அப்படின்னுட்டு மறுநாள் பின்மாலே எப்படா விடியும்னு காத்துட்டு இருந்து போறான். போய் தீர்த்தமாடிட்டு பெருமாளே நீ சொன்ன குகை எங்க அப்படின்னு பெருமாளை தியானம் பண்ணிட்டு கண்ண மூடிட்டு பிரார்த்திக்கிறான். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு நேர ஒரு மனுஷன் குனிஞ்சுண்டு நுழையறாப்பல ஒரு குகை, நேத்து வரைக்கும் இல்லாதது இப்ப தெரியுது. அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான். நுழைஞ்சு கொஞ்ச தூரம் அப்படியே ஒரு 4 அடி எடுத்து வச்சான். திடீர்னு பார்த்தா குகை இல்ல, சாதாரணமா ஆகாசம் தெரியறது, பார்த்தா திருமலையில இருக்கான், ஆனந்த நிலைய விமானம் தெரியறது, சுவாமி புஷ்கரணி வராக பெருமாள் சன்னதி திருவேங்கடமுடியான் சன்னதி எல்லாம் தெரியறது. உள்ள போனான், திருவேங்கடமுடியான் ஆச்சரியமா சேவிச்சான். சுவாமி என்னுடைய ஆசை உன்னை தினமும் சேவிச்சுட்டு இருக்கணும்னு நான் நினைச்சு எனக்கு அப்படி சொப்னம் வந்து கொடுத்தோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா எப்ப ஆழ்வார் தீர்த்தத்தினுடைய கரையிலே வந்து பார்த்த போது அங்க நேத்து வரைக்கும் இல்லாத குகை இருந்ததோ அந்த சொப்னம் சத்தியம், நீயேதான் அந்த வார்த்தையை சொப்னத்துல வந்து சாதித்திருக்கிறாய் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதுக்கேத்தபடி உன்னுடைய சேவையும் கொடைச்சுடுத்து, இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன், என் சரீரத்துல தெம்பு இருக்கிற வரைக்கும் தினமும் உன்னை வந்து சேவிக்கும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான். உன்னுடைய காலம் முழுக்க உனக்கு மட்டும் அந்த குகை திறந்திருக்கும், ஆனா நீ பக்தர்களுக்கு ஜனங்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்கி கொண்டு எனக்கும் பிரீத்தியாக என்னையும் சேவித்துக் கொண்டிருக்க வேணும் அப்படின்ற நிபந்தனையோட பெருமாள் அவனுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணினான். அந்த குகை தினம் கடைசி காலம் வரைக்கும் தொண்டமான் சக்கரவர்த்தி அது வழியா போய் திருவேங்கடமுடியான சேவிச்சுட்டு வந்து திரும்ப அரண்மனைக்கு போய் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். அவன் காலம் முடிந்து விட்டது, அவன் திருவேங்கடமுடியான் திருவடிகளை அடைந்து விட்டான், மோட்சத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த குகை என்ன ஆனோம், என்ன ஆச்சு, அப்படியே மூடிண்டுத்து அவனுக்காக தான் சிருஷ்டி பண்ணினார், அவன் பரம்பூச்சி ஆயிடுத்து திருவடி சேர்த்துட்டான் பெருமாள். இப்ப அந்த குகை மறைஞ்சு போயிடணுமோ இல்லையோ, அப்படி மறைஞ்சுட்டா அந்த தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜாவினுடைய சிறப்பான அரசாட்சியும் தர்ம நெறி தவறாம அவன் ஜனங்களை ஆண்ட அந்த ஜனங்களுக்கு பண்ணின கைங்கரியமும் பெருமாளோடு நேர பேசின அவனுடைய பக்தியும், பெருமாளுடைய மனசுக்கு அவன் எவ்வளவு பிடித்த மகா பக்தனான பாகவதன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கூட பிற்காலத்திலே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தெரியாம போயிடுமோ இல்லையோ. அதனால பெருமாள் அவனுடைய பக்தியை பறைசாற்றுவதற்காக உனக்காக சிருஷ்டிக்கப்பட்ட குகை அப்படியே இருந்துட்டு போட்டோன் பெருமாள் விட்டுட்டான். அந்த குகை ரொம்ப நாளா அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஆனா மத்தவா கண்ணுக்கெல்லாம் அதை போய் பார்த்தா ஏதோ குகைன்னு கொஞ்சம் தூரம் போறாப்புல இருக்கும், போயிட்டே இருந்தா இன்னும் குறுகலா இருக்கிறாப்புல இருக்கும், இருட்டா இருக்கிறாப்புல இருக்கும், அதுக்கு மேல போக மாட்டா வந்துடுவான் அப்படின்னு ரொம்ப காலம் விரும்ப இருந்தது. ஆனா இதுவரைக்கும் யாரும் அது வழியா மேல ஏறி போகவும் முடியாது, யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்ததில்லை, அப்படி இருந்துட்டு இருந்தது. ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர் ஒரு சுவாமி, அவர் என்ன பண்ணினார், இந்த தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜாவினுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் பெருமாள் இந்த குகையை அடைச்சுடாம அப்படியே வச்சுருக்கான். இந்த குகையானது காலத்துக்கும் இருக்க வேணும், அந்த தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மகா பாகவதனுடைய புகழ் நிலைத்திருக்க வேணும், யாரும் நாசவேலை சதிவேலை பண்ணி இந்த குகைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்ற திருவுள்ளத்துல என்ன பண்ணினார், அங்க அழகா ஆச்சரியமா ஒரு லட்சுமி நிருசிம்மன் மூலவரை கொண்டு பிரதிஷ்ட பண்ணினர், அந்த குகையில பிரதிஷ்ட பண்ணினர். அந்த லட்சுமி நிருசிம்மன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நிஜமாவே ஒரு குகையில சிங்கம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பான். நிஜமான ஒரு சிங்கத்தை ஒரு குகையில வச்சு அதுக்கு சங்கு சக்கரம், அடியிலே பிராட்டி, நெத்தியில திருமன் காப்பு எல்லாம் சாத்தி பெருமாள் ஆட்டமா அலங்காரம் பண்ணினா அந்த சிங்கம் எப்படி இருக்குமோ அப்படியே இருப்பான். அத்தனை தீக்ஷண்யமான பார்வை. பொதுவா லட்சுமேந்திர சிம்மனை சன்னதியில சேவிக்கிறோம், சிங்கத்தை எங்க சேவித்தா விசேஷம், குகையில சேவித்தா விசேஷம். இந்த குகையே சன்னதியா இங்க இருக்கிறபடினாலே அதி ஆச்சரியமான ஒரு கம்பீரமா சுவாபாவிகமா சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே போய் சேவித்ததான ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த குகைன்னு சொன்னா எப்படின்னா, குகை சன்னதிகள், குகையில நரசிம்மன் எழுந்தவர்கள் இருக்கிற சன்னதிகள் நிறைய உண்டு, இவதேசங்கள்ல உண்டு, சிலதெல்லாம் உண்டு. ஆனாலும் கூட மற்ற சன்னதிகளுக்கும் இதுக்கும் என்ன விசேஷம்னு பார்த்தா, இப்ப நம்ம ஆத்த நிலப்படி வாசப்படியில நாம நிக்கிறோம், நமக்கும் அந்த வாசப்படிக்கும் இடையில ஒரு அடியோ ஒன்றடியோ அவ்வளவுதான் இருக்கும். 7 அடியில நிலப்படி அமைச்சிருப்பா, 7 அடி உசரத்துல நிலப்படி வாசப்படி அமைச்சிருப்பா, மனுஷாலாம் 5 அடி, 5.5 அடி, 6 அடி, 6.5 அடி அவ்வளவு இருக்கும். இப்ப தலையடிச்சுக்காத படிக்கு நமக்கு சரியா அந்த வாசப்படி நிலப்படி இருக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த லட்சுமீந்திர சிம்மனுக்குன்னே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட நிலப்படி போல வாசப்படி போல அந்த குகையானது இருக்கும். பெருமாளுடைய தலைக்கு மேல ஒரு 6 அடி இல்ல 3/4 அடி கேப் தான் இருக்கும். அர்ச்சக சுவாமி அந்த பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்துறது, மாலை சாத்துறது, மாலை களையறது, அலங்காரம் பண்றது, திருமணிடுறது, திருமஞ்சனம் பண்றது, இதுக்கெல்லாம் சௌகரியமா பெருமாளை சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கும். அதாவது அவர் திருமஞ்சனம் பண்றச்சா அலங்காரம் பண்றச்சா அவருடைய கை குகையில போய் இடிச்சுண்டு வலிக்க கூடாது அவருக்கு, அதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவு இடம் இருக்கும். மற்றபடி வந்து பெருமாள் அவ்வளவு கனக்கச்சிதமா அந்த வாசல்ல அந்த குகையில பொருந்தி இருப்பார், அவ்வளவு ஆச்சரியமான பெருமாள். இவரை சேவிக்கிறது எப்படின்னா, இந்த நந்தி சர்க்கிள்ல இருந்து பக்கத்துல கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் ஆர்ச்சு இருக்குன்னு சொன்ன பாருங்க, அது உள்ள போனா ஒரு 10 அடி 15 அடி தூரத்துல ஒரு பக்த ஆஞ்சநேயர் எழுந்தருள் இருப்பார். அந்த ஆஞ்சநேயருக்கு பின்னால ஒரு 10 அடி நடந்து போனோம்னா நமக்கு வலது பக்கத்திலே மெயின்லயே ஒரு 3 அடி 3 அடுக்கு ராஜகோபுரத்தோட நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். அந்த நம்மாழ்வார் சன்னதியை தாண்டி போனோம்னா ஒரு டெம்பிள் கேம்பஸ், 4 கோவில் இருக்கக்கூடிய ஒரு வளாகம் வரும். அதுல முதல்ல நுழையரைச்ச லெப்ட் ஹேண்ட் சைட்ல லட்சுமி நாராயணர் இருப்பார், அவரை சேவிச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைட்ல வேணுகோபால சுவாமி இருப்பார், அவரையும் சேவிச்சுக்கணும். இவா ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி நிமிந்து பார்த்தோம்னா மலையில இருந்து தீர்த்தம் கொட்டக்கூடிய அந்த ஆழ்வார் தீர்த்தம், கபில தீர்த்தம் கொட்டுறதே, அதை சேவிக்கலாம். இப்போ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலே ஒரு 10-12 படி இருக்கும். அந்த படியை ஏறி போனோமானா ஒரு 20 அடி தூரம் போனோமானா அங்கதான் அந்த மலை குகை. அந்த குகையில இருந்து பார்த்தா எப்பவும் கம்பி கேட் போட்டுருக்கும். அர்ச்சகர் வருவார், திருவாராதனம் பண்ணுவார், தலிகம்சம் பண்ணிடுவார், கிளம்பி போயிடுவார். பெரும்பாலும் அர்ச்சகா இருக்க மாட்டா, ஆனா ஒரு குறவும் இல்ல, ஒரு கவலையும் இல்ல, நன்னா 2-3 டியூப்லைட் எல்லாம் போட்டிருப்பா. அந்த கம்பி கேட்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப பொடி கம்பி எல்லாம் இல்ல, நல்ல பெரிய பெரிய கேப் இருக்கிற கம்பி தான். அதுல இருந்து சேவித்தா பெருமாள் அத்தனை ஆச்சரியமா தெரியவர். ஒரு 1000 பேர் அந்த கபில தீர்த்தத்துக்கு வரா அப்படின்னா அதுல ஒரு 10 பேரோ 5 பேரோ தான் இந்த லட்சுமி நரசிம்மனை வந்து சேவிப்பா. ஏன்னா அந்த பெருமாள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அத்தனை உள்ள ஒடுங்கி இருப்ப பெருமாள். அதனால கூட்டம் ரொம்ப இருக்காது, தள்ளி விடுறவா இழுத்து விடுறவா யாரும் கிடையாது, எத்தனை நாள் வேணாலும் போய் பெருமாளை சேவிக்கலாம். அதே பெருமாளை ஆழ்வார் தீர்த்தம் மலையிலிருந்து கொட்டுறதே, அந்த தீர்த்தம் எல்லாம் சேர்ந்து முன்னாடி இருக்கிற குளத்துல தேங்கி நிக்கிறதே, அந்த குளத்தை சுத்திண்டுதான் நாம எங்க போனோம், அந்த அருவி கொட்டுற இடத்துக்கு போகணும். அந்த வழியிலேயும் கூட இந்த நரசிம்மன் சேவை சாதிப்பார். இது எப்படின்னா, பெருமாள் எழுந்தருளி இருக்கிற குகை இருக்கு பாருங்க, அதுக்கு சமதளத்திலே ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கும், அதுக்குதான் அந்த 12 படி. கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து பெருமாளை சேவித்தா கீழே இருந்து ஒரு 12 படி ஏறி, அந்த 12 படிக்கு மேல 12வது கொலுப்படியில நரசிம்மன் எழுந்தருளி இருக்கிறாப்புல இருக்கும். மேல இருந்து சேவித்தா நமக்கு சமதளத்துல இருக்கிறாப்புல இருக்கும், கீழே இருந்து சேவித்தா 12 படிக்கு மேல 12வது படியில பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறாப்புல இருக்கும். ரெண்டு விதமாகவும் பெருமாள் அனுபவிக்கலாம், இது ஒரு அழகு அது ஒரு அழகு. ஆனா பெருமாளுடைய திருமேனி அப்படியே வாரி சாப்பிடணும் அப்படின்னா மேல போய் நின்று சேவிக்கணும், கீழே இந்த குளிக்கிறவா நீச்சல் அடிக்கிறது ஜலத்தை மேல தெரிக்கிறது அது இதுன்னு நமக்கு இம்சம் பண்ணிட்டு இருப்பா, அதனால ரொம்ப சேவிக்க முடியாதுங்க. ஆனா அந்த சேவையும் முக்கியம். பெருமாள் அப்படியே கொலு வீட்டு இருக்கக்கூடிய ராஜ தர்பார்ல ராஜா எப்படி மேலையில உட்காந்துருந்தா மத்தவாலாம் கீழே உட்காந்து இருக்காளோ, அந்த மாதிரி அந்த சிங்க ராஜா நரசிம்ம ராஜா மேல உட்காந்து ராஜ்யம் பண்றத சேவிக்கணும்னா கீழே போல சேவிக்கணும், அது ஒரு அழகு. மேல போனா முழுச பெருமாள் அனுபவிக்கலாம், எத்தனை நாழி வேணாலும் நின்று இருக்கலாம், யாருக்கும் அத்தனை சீக்கிரம் அந்த பெருமாள் பிரியறதுக்கு மனசு வராது. அடியன் ஒரு முறை போய் தீர்த்தம் ஆடிட்டு அந்த பெருமாளை நின்று சேவிச்சுட்டு இருந்தேன். அப்போ மலைக்கு பெருமாளை சேவிக்க வந்த பக்தர்கள் சாதாரணமா இருக்கிறவா ஃபேமிலியோட வந்திருக்கா, அதுல ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒரு 16-17 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. சாதாரணமா இந்த காலத்து பசங்க போல மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாதாரணமா இருந்த பொண்ணு, ஆனா அத்தனை பக்தி போட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு, நிறைய குங்குமம் விபூதி அதெல்லாம் இட்டுன்னு இருந்தது நெத்தியில. அவ அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் பெருமாளை சேவித்தா, கைய கூப்பினா, பிரார்த்திச்சா, புறப்பட்டு போயிட்டா. இந்த பொண்ணு மாத்திரம் அவளோட போறது, ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன் திரும்ப வர்றது, நின்று பெருமாளை சேவிக்கிறது, திரும்ப போறது வர்றது, எத்தனை முறை போவே எத்தனை முறை வருவேன், நாழியாருது வா போலாம், காலை சுடுறது வெயில் வேற அப்படின்னு அவ வெய்யறா. இந்த பொண்ணு நீங்க எங்கேயான போய் நழல உட்காந்து போங்க நான் வரேன்னுட்டு, அது என்ன சேவித்ததோ எப்படி அனுபவித்ததோ தெரியல பெருமாளை, ஒரு 10-15 நிமிஷம் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேயே நிக்கிறது. தெலுங்குல சொல்றது என்னன்னு தெரியல சுவாமி, இந்த பெருமாள் கிட்ட இருந்து போறதுக்கே மனசு வரல, அவ்வளவு அழகா இருக்காரு பாத்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சாதாரணமா அந்த பொண்ணு பாமர பாஷையில சொல்றது. அப்படி பாகவதாலா இருக்கிறவால வைஷ்ணவாலா இருக்கிறவாலதான் இந்த பெருமாள் ஆக்கர்ஷணம் பண்ணுவான்றது இல்ல, எல்லோரையும் இருக்கக்கூடிய அதி கம்பீரமான ஒரு அழகோடய நரசிம்மம் அங்கே சிங்கம் போல எழுந்தொழி இருக்கும். சாட்சாத்தா இது திருவேங்கட மலை காடுகள் இல்லையோ, மலைன்னு இருந்தா அதுல குதிரை இருக்கும், காடுன்னு இருந்தா சிங்கம் இருக்கும். இங்க நரசிம்மம் வீட்டில் இருப்பது சாட்சாத் மலைக்காட்டுல இருக்கிற குகையில இருக்கிற சிங்கத்தை பாக்குற போலயே ஒரு அனுபவம் ஏற்பட்டு ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படும். அந்த பெருமாளை ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் அவசியம் சேவிக்கணும், ரொம்ப சுலபம் அந்த பெருமாளை சேவிக்கிறது. காரை விட்டு இறங்கினா கோவில் ஒரு 10 படி ஏற போறோம், ஆத்து படி மாதிரி ரொம்ப சின்ன படிதான், எவ்வளவு நேரம் வேணாலும் சேவிக்கலாம். வெயில் சமயத்துல போனா வெயில் காலை கொளுத்தோன்றது மட்டும்தான் ஒரு சிரமம். இப்படி இந்த ஆழ்வார் தீர்த்தம், அதனுடைய கரையிலே நம்மாழ்வார், பக்தாஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி நாராயணன், ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலன், இவாளெல்லாம் நாம சேவிக்கணும். அதுவும் போக கபிலேஸ்வர சுவாமின்னு சொல்லிட்டு சிவன் கோவில் இருக்கு, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. இதெல்லாம் அந்த கபில தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய பெருமை. அதற்கு மேலதான் பஞ்ச தீர்த்தம் இருக்கிறதுன்னு சொன்னபடினாலே இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துல இந்த நரசிம்மனை பத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. தீர்த்த பஞ்சகவாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 43வது நாமாவலி. வாமதேவ பிரியாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வாமதேவ பிரியஹா என்பது. அதாவது வாமதேவர்னு சொல்லக்கூடிய மகர்ஷிக்கு பிரியமான, அவருக்கு மிகவும் பிடித்த, அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. வாமதேவ பிரியகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமாவுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு வாமதேவருக்கு பிடித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹான்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு வாமதேவரை பிடித்த ஸ்ரீ வெங்கடேசன். வாமதேவருக்கும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும், பெருமாளுக்கும் வாமதேவரை ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் பெருமாளை பிடிக்கும். ஆனா எது விசேஷம், நம்மள யாருக்கு பெருமாளை பிடிக்கிறதுன்றது தான விசேஷம். அந்த மாதிரி பெருமாள் விரும்பினவா தானே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வாழலாம், அதனாலதான் அவளெல்லாம் நாம தெய்வங்களா சேவிக்கிறோம். அந்த மாதிரி வாமதேவர் பெருமாளுடைய பக்தராக இருக்க போய் அவருக்கு ஸ்ரீனிவாசனை பிடிக்கிறதுன்றது வேற, ஆனா ஸ்ரீனிவாசனுக்கே கூட வாமதேவரை பிடிக்கும்ன்றது விசேஷமான அர்த்தம். ஏன் இப்ப திடீர்னு வாமதேவருக்கு பிடித்த ஸ்ரீனிவாசன் இங்க வர்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாலே ஜனக ராஜாவுக்கு பஞ்சதீர்த்தத்தினுடைய மகிமையை யார் சொன்னது, வாமதேவர் சொன்னார். அந்த வாமதேவரினுடைய பெருமை, அவர் திருவேங்கடமுடையானிடத்திலே கொண்டிருந்த பக்தி, திருவேங்கடமுடையான் அவருக்கு பண்ண அனுகிரகம் இந்த நாமாவினாலே சொல்லப்படுகிறது. அடுத்த நாமாவினாலே வாமதேவரிடத்திலே உபதேசம் பெற்ற ஜனகரினுடைய பெருமையும், ஜனகர் திருவேங்கடமுடையானிடத்திலே வைத்துக் கொண்டிருந்த பக்தியும், ஜனகருக்கு திருவேங்கடமுடையான் பண்ண அனுகிரகமும் அடுத்த நாமாவிலே வரும். இப்படி திருவனம் தாழ்வான் எல்லா சரித்திரங்களினுடைய தொகுப்பா சங்கத்தியா தான் நாமாக்களை அழகா அப்படியே மாலை போல கோத்துண்டு வரார். அதனாலதான் இந்த நாமாவளி அத்தனை அனுபவமா இத்தனை நாள் அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கிறது. வாமன புராணத்திலே வெங்கடாச்சல மகாத்மியத்தை பத்தி சொல்லிட்டு வரச்ச, நிமி புத்திரர்னு சொன்ன ஜனகர், அதாவது சீதாவினுடைய பிதாவான ஜனகரனுடைய காலத்துக்கு பலகாலம் முன்னால இருந்த நிமின்னு சொன்ன சக்கரவர்த்தியினுடைய குமாரான ஜனக சக்கரவர்த்தி, அவருக்கும் வாமதேவ மகரிஷிக்கும் கங்கை கரையிலே யாக வேதியினுடைய சமீபத்திலே யாகம் பண்ற இடத்துல ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்ப பெருமாளை பத்தி கேட்டா திருவேங்கட மலையை பத்தி பிரஸ்தாவம் வருது, திருவேங்கட மலையை பத்தி சொல்லுங்கன்னா நிறைய புண்ணிய தீர்த்தங்களை பத்தி பிரஸ்தாவம் வருது, அதுல பஞ்சதீர்த்தத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். இப்படி இவா ரெண்டு பேருக்கும் திருவேங்கட மலை விஷயமான விஷயங்கள் எல்லாம் சம்பாஷணையா உரையாடலா நடந்துட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலம் கழித்து சீதா மாதாவினுடைய திருத்தகப்பனாரான ஜனகர், மிதிலையினுடைய அரசரான ஜனகர் இருக்கிறாரே, அவருக்கு அந்த கங்கை கரையிலே நிமி புத்திரரான ஜனகருக்கு வாமதேவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த அத்தனை திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தையும் இவருடைய புரோஹிதரான சதானந்த மகர்ஷி சொல்றார். சீதாவுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணுமே, சீதாவுக்கு தங்கைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணுமே, என்ன பண்ண போறோம்னு சோகத்துல மூழ்கி இருந்தார் ஜனகர்னு பார்த்தோம். அப்போ அவருடைய புரோஹிதரான ஆத்து வாத்தியாரான சதானந்த மகர்ஷி வந்து அவருடைய துக்கத்தை போக்குறதுக்காக திருவேங்கடமுடையானை பத்தி சொன்னார். அப்போ அவருடைய துக்கமானது மறைந்து போய் திருவேங்கடமுடையானிடத்திலே பக்தி தலையெடுத்து அவர் கவலையை மறந்தார் அப்படின்னு நேத்து பார்த்தோம். அந்த விற்பாந்தம் எல்லாம் கூட இங்கு சொல்லப்படுறது. இந்த திருவேங்கடமலையிலே எந்த வஸ்துவுக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டுன்னு சொன்னாலும், இந்த மலையில இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டுன்னு சொன்னாலும், அதுக்கெல்லாம் ஒரே காரணம், பகவான் அதுல வாசம் பண்றது, பகவான் அந்த தீர்த்தமாகவே இருப்பது, அந்த மலையாகவே இருப்பதுன்றதுதான் திரும்ப திரும்ப புராணங்கள்ல சொல்லப்படக்கூடியது. இதெல்லாம் நன்னா தெரிஞ்சின்ற வாமதேவ மகர்ஷி என்ன பண்ணினார், பிரம்மா வந்து இந்த மலையில பெருமாளை தேடிண்டு வரான், நாரதர் தேடிண்டு வரார், அகஸ்தியர் தேடிண்டு வரார், சுவேத்த தீபத்தில் இருக்கிறவாள்லாம் தேடிண்டு வரா, அப்படி இத்தனை மகான்களும் இந்த மலையை தேடி வரான்னா இந்த மலையினுடைய பிரபாவம், பெருமாளுடைய பிரபாவம் சொல்லி முடிக்க முடியாது போல் இருக்கு. நாம இதெல்லாம் பார்த்துட்டே கேட்டுட்டே இருந்தா எப்படி, நாமளும் இந்த மலைக்கு போய் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஆசை இந்த வாமதேவருக்கு வந்துடுத்து. மலைக்கு போனார், 100 வருஷங்கள் இந்த மலையிலே பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினர். நன்னா கவனிக்கணும், 100 வருஷங்கள் சீனிவாசன் தான் இந்த மலைக்கு அதிபதி, அவன் தான் பரம்பொருள் நன்னா தெரிஞ்சவர் தானே. அதனால தானே கங்கை கரையிலே நிமி புத்திரரான ஜனகருக்கு திருவேங்கடமுடையான பத்தி, மலையை பத்தி, தீர்த்தங்களை பத்தி எல்லாம் நீட்டி முழக்கி உபதேசம் பண்ணினார். ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க, பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றார். யாரை நோக்கி தபஸ் பண்ணிருக்கணும், சீனிவாசனை நோக்கி பண்ணிருக்கணும், ஆனா பண்ணல. எதுக்கு பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த மலையை பத்தி முழுக்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு இந்த மலையினுடைய பிரபாவத்தை கேட்கணுமா இவர். அதனால பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி பிரம்மா வந்து சேவை கொடுத்தான்னா, சுவாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த திருவேங்கட மலையை பத்தி, அதுல இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களை பத்தி, இந்த பெருமாளை பத்தின எல்லா சிறப்புகளையும் பிரபாவங்களையும் மகிமைகளையும் முழுசா எனக்கு சொல்லுங்க, அதை கேட்கறதே எனக்கு ஆனந்தம். திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறோன்றது ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தம் சொல்ப காலம், ஒரு க்ஷணம் தான் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு 100,000 பேர் கிட்ட வரா, நமக்கு அதுல ஒருத்தரா இருக்கிறபடினால ஒரு க்ஷணம் தான் கிடைக்கிறது. ஆனா அந்த தாபத்தை, அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் என்ன பண்றோம், திருவேங்கடமுடையான் விஷயமா இருக்கிற பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்றோம், இந்த மாதிரி அவனை பத்தின உபன்யாசங்கள் எல்லாம் கேட்கிறோம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை உபன்யாசம் வாயிலாகவும் கேட்க வேணும் என்கிற ஆசை எழுந்து பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றார். பிரம்மா வந்தான், வந்து திருவேங்கடமலையினுடைய பிரபாவம் முழுக்க உபதேசம் பண்ணினான். ஏன் பிரம்மாவை கேட்டார், யார வேணா கேட்டுக்கலாமோ இல்லையோ. நாரத மகர்ஷி கோதாவரி நதிக்கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச திடீர்னு பரவாசு தேவனான ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிக்கணும்னு ஆசை வந்துடுத்து, உடனே ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு போனார். அங்க பெருமாள் இல்ல, ரொம்ப சோகத்தோட பிரம்மாவினிடத்திலே வந்து, ஏ பிதாமக, ஏ தகப்பா, பெருமாள் அங்க காணல, ஸ்ரீவைகுண்டநாதன பரவாசு தேவனை காணல, பெருமாள் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, பிரம்மா ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி தன்னுடைய ஞான திருஷ்டியாலே பெருமாள் திருவேங்கட மலையிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதனால பெருமாளை சேவிக்கணும்னு நாரதர் திருவேங்கடமலைக்கு தேடிட்டு போனார். உடனே இது இந்த விஷயம் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது, இப்ப நாரதன் கேட்டு நான் தியானம் பண்ணினதுனால என்ன வைகுண்டத்துல பெருமாள் இல்ல திருவேங்கட மலையில இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும், நானும் திருவேங்கடமுடியான சேவிக்கிறேன்னு உடனே பிரம்மாவும் புறப்பட்டு போனார். அப்போ ரிஷிகள் எல்லாம் கூட வந்து சேர்ந்தா இப்படி பிரம்மா தானே முதல் முதல்ல பெருமாள் திருவேங்கடமலையிலே ஆசையோட வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னவர், அதனால அவரை புடிச்சா தான் காரியம் ஆகும், அவரிடத்துல கேட்டா தான் எல்லா விஷயங்களும் வெளியில வரும், அதனால அவரை நோக்கி தபஸ் பண்றேன்னுட்டு காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருடக்கொடியானே அப்படின்னுட்டு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர், ஒரு காக்கா சொன்னாலும் கூட பெருமாளை பத்தி கேட்கணும், இவன் யார் சொல்றது நான் யார் கேட்கறது என்ற அகங்காரம் கூடாது, அந்த அகங்காரம் தலையெடுத்தால் பெருமாளினுடைய விஷயம் பெருமாளினுடைய சம்பந்தம் நமக்குள்ளே புகாது, இவன் போய் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு வந்துட்டா அந்த அகங்காரத்தோடையே இருக்க வேண்டியதுதான், விஷயம் போகாது, பகவத் அனுகிரகம் ஏற்படாது. காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர், காக்கா வர்றது ஏதோ காக்கான்னு கத்துறதுன்னு நினைக்காம அந்த காக்கா சொன்னாலும் கூட பகவானுடைய பெருமையை கேட்க வேணும் அப்படின்னா இவாதான் பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்லணும், இவா சொல்லக்கூடாது, இவா சொல்லிதான் கேட்கணும், இவா சொல்லி கேட்க கூடாது என்பது கிடையாது. ஆகையினால இவர் என்ன பண்ணினார், பிரம்மா தேவதாந்திரமா இருக்க போய் அவனை நோக்கி என்ன தபஸ் பண்றதுன்னு நினைக்காம அவன் தான் பெருமாளை பத்தி முழுசா சொல்லக்கூடிய சக்தி உள்ளவன், அதனால அவன் வந்து சொல்லட்டோன்னு பெருமாளினுடைய பெருமையை கேட்பதற்கு ஒரு தனி தபஸ். மித்த பேர்லாம் என்ன பண்ணினா பெருமாளை சேவிக்கிறதுக்கு நேர பெருமாளை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணினா, இவர் பெருமாளை பத்தியும் மலையை பத்தியும் புண்ணிய தீர்த்தங்களை பத்தியும் கேட்கறதுக்கே ஒரு தபஸ், அதுவும் 100 வருஷம் பண்றார். பிரம்மா வந்துட்டான், பிரம்மா வந்து காட்சி கொடுத்து வாமதேவா உன்னுடைய தபஸுக்கு மகிழ்ந்து நான் வந்திருக்கிறேன், எதுக்கு என்ன கூட்ட அப்படின்னு கேட்கிறான். இந்த கதையெல்லாம் வாமன புராணத்தில இருக்கிறது. வாமதேவர் பிரம்மாவை பார்த்து கேட்கிறார், பூர்வம் பூமிதரேந்திரேஸ்மின் பிரம்மாணம் கமலாசனம் உபாசீன சமாசீனோ வர்ஷா நாமதிக்கம் சதம் ஸ்வயமேவ சதுர்வக்த்ரஹாமாம் பிரபோத்ய ஜனாதிப வரம் வரைய பத்ரம் தே யதிச்சசி மகாமுனே சுவாமி புஷ்கரிணீயேயமத்ராஸ்தே பர்வதோத்தமே தஸ்யாயேவ து மாஹாத்மியம் ஜ்ஞாதுமிச்சாமி தத்வதஹ அஸ்யாஸ்தீரே சதானானாம் யத்பலம் த்வத்வத சமே. 100 வருஷம் தபஸ் பண்ணினாம் பிரம்மா வந்தார், பிரம்மாவை பிரத்யட்சமா கண்ணால பார்த்துட்டார், பிரம்மாவை கைய கூப்பி சுவாமி இந்த திருவேங்கட மலையினுடைய பெருமையை எனக்கு சொல்ல வேணும், இந்த திருவேங்கட மலைக்கு சிகரம் வைத்தார் போலே இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரிணியினுடைய மகிமையை எனக்கு சொல்ல வேணும், அந்த சுவாமி புஷ்கரிணியினுடைய கரையிலே பண்ணக்கூடியதான ஜபங்கள் அனுஷ்டானங்கள் தானங்கள் தர்மங்கள் அதனுடைய பெருமை அது எவ்வளவு பலன் கொடுக்கும் என்பதையும் எனக்கு பூரணமாக சொல்ல வேணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் 100 வருஷங்களுக்கும் அதிகமான அன்ன ஆகாரம் இல்லாம உங்களை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கேன், பிரதானமா எனக்கு சுவாமி புஷ்கரணியை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லுங்கன்னு பிரார்த்திக்கிறான். இப்படி வாமதேவர் பிரார்த்திக்க பிரம்மா வாமதேவருக்கு சொல்றான், தரண்யாம் நித்திய சாநித்யம் வெங்கடாத்ரம் விசேஷத தஸ்மாத் தத்ரைவ காரியாணி மகாதானானி பார்த்திவைஹி மாசி பாத்ரபதே புண்ணியே சுக்லபக்ஷே து சைத்ரவே சுவாமி புஷ்கரிணீ தீரே தேவஸ்ய பரமாத்மனஹ உற்சவஹா காரிதஹ பூர்வம் மயைவ ப்ரீதயே ஹரேஹ கிமனேன பஹுனோக்தேன யஸ் சுவாமி சரஸ்தடே யத் கிஞ்சித் குருதே புண்ணியம் தஸ்யாந்தோ நைவ வித்யதே அப்படின்னு பிரம்மா சொல்றான். என்ன அர்த்தம், இந்த பூமியிலே பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய உண்டு, அது எல்லாத்திலையும் கூட விசேஷமான வசந்த க்ஷேத்திரம்னா இந்த வெங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய திருமலை. என்ன காரணம் அப்படின்னா பெருமாள் அதிலே நித்திய சாநித்தியம் பண்ணதுதான் காரணம், அந்த இடத்து மேல ஆசையோட அங்கேயே பெருமாள் போய் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு உட்கார்ந்துட்டான், அதுதான் காரணம். அப்பேற்பட்ட வசந்த க்ஷேத்திரம் இருக்கிறது, அந்த க்ஷேத்திரத்துக்கும் அந்த க்ஷேத்திரத்துக்கு திலகம் வைத்தார் போல இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணிக்கும் எத்தனையோ பெருமைகள் உண்டுன்னு ஆரம்பித்து சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமையெல்லாம் சொல்லி முடிச்சான் பிரம்மா. அப்பேற்பட்ட சுவாமி புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் இருக்கிறானே, அந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே தான் சுவாமி புஷ்கரணிக்கு இத்தனை மகிமை, அந்த ஸ்ரீனிவாசனுக்கு நான் கூட பாத்திரபத மாசம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே துவாதசி அன்னைக்கு தீர்த்தவாரி வரா மாதிரி சித்ரா நட்சத்திரம் தொடங்கி சிரவண நட்சத்திரம் வரைக்கும் 9 நாள் பிரம்மோற்சவங்கள் எல்லாம் கூட பெருமாளுக்கு நான் பண்ணி வைத்திருக்கிறேன், அந்த பிரம்மோற்சவங்கள் நான் பண்ணின பிரம்மோற்சவம் எத்தனையோ வருஷம் பண்ணினேன், தொடர்ந்து காலாகாலத்துக்கும் பக்தர்களாலே அந்த பிரம்மோற்சவமானது நடத்தப்படும், யாருக்கு பண்ணினேன், சுவாமி புஷ்கரிணி தீரே தேவஸ்ய பரமாத்மனஹா சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே இருப்பவனான தெய்வத்துக்கு பரமாத்மாவுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு பண்ணி வைத்தேன். அந்த உற்சவம் நான் பண்ணி வச்சதுனால பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பிரீத்தி. என்ன உற்சவம் பண்ணி வச்சதுனால பெருமாளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாகனத்திலே பெருமாள் ஒரு ஒரு அலங்காரத்தோட வருகிற போது அவனை சேவித்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பக்த கோட்டிகள் அவனுடைய பக்தாலான பாகவதாலாம் பெருமாளை சூழ்ந்து நின்று சேவிக்கிறாளோ இல்லையோ, அத்தனை பக்தர்களையும் ஒரே சமயத்துல பெருமாளானவன் அப்படி பார்த்துண்டு வர்றதுனால அவளுடைய முகத்தை பார்த்த சந்தோஷமாம் பெருமாளுக்கு. பெருமாளை ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாகனத்துல ஒரு ஒரு சாத்துப்படியில சேவிக்கிறது பக்தாளுக்கு சந்தோஷம், அவ பெருமாளை சேவித்து அடையிற ஆனந்தம் அவளுடைய முகத்துல பளிச்சுன்னு தெரியறது, முகமெல்லாம் அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறது பக்தாளுக்கு. நம்மளுடைய பக்தர்கள் எல்லாம் எல்லா கவலையும் மறந்து நம்மளை சேவிச்சுண்டும் இவ்வளோ ஆச்சரியமா சந்தோஷமா இருக்காளே ஆனந்தமா இருக்காளேன்னு, ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு எப்படி தான் சந்தோஷப்படுவாளோ, அந்த மாதிரி ஒரே சமயத்திலே இத்தனை குழந்தைகளையும் ஒன்னா பாக்குறதே பெரிய விஷயம். ஒரு தாயாருக்கு ஒரு 10 குழந்தைகள் இருக்கா, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மூலையில இருக்கா அப்படின்னா, ஒரு நாளான எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து நாம இருக்கணும், எல்லா குழந்தைகளும் அவ அன்பு பரிமாறிக்கிறத நம்மிடத்துல பிரீத்தியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும், அவளுக்கு சாதம் போடணும், அவ சாப்பிடுறத பார்த்து நாம சந்தோஷப்படணும்னு ஒரு பெத்த தாயானவள் எப்படி ஆசைப்படுறாளோ, அந்த மாதிரி அத்தனை பக்தர்களும் அவாவா காரியத்தை விட்டுட்டு அவாவாளுடைய கஷ்டத்தை மறந்து ஒரே சமயத்தில் வந்து நம்மளை சேவிக்கிறா, சேவித்து சந்தோஷப்படுறா அப்படின்னு அவளுடைய சந்தோஷத்தை பார்த்து இவன் சந்தோஷப்படுறானாம். அதனால உற்சவகா காரிதகா பூர்வம் மயைவ பிரீத்தையே ஹரேகே, இந்த உற்சவமானது ஹரிக்கு சீனிவாசனுக்கு பிரீத்தி. இப்படி பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்டு பிரம்மா பண்ணி வச்ச உற்சவம் அப்படின்றபடியினாலதான் இதுக்கு பிரம்மோற்சவம் என்றே பெயர் வந்தது. எப்படி பிரம்மாவுக்கு பெருமாள் விஸ்வரூபத்திலே ராத்திரியில சேவை சாதிக்கிறான், அந்த விஸ்வரூப தர்சனத்துக்கு பிரம்மா திருவாராதனம் பண்றான், அந்த விஸ்வரூபத்தோடே கூட பெருமாள் மறுநாள் கார்த்தால எழுப்புற வரைக்கும் இருக்கிறான்ற காரணத்தினாலதான் முதல் தர்சனத்தை விஸ்வரூப தர்சனம்னு சொன்னோம். அந்த காரணம் பற்றியே எல்லா திவ்யதேசங்களிலும் கார்த்தால முதல் சேவைக்கு விஸ்வரூப தர்சனம்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு பெரியவா திருவுள்ளப்படுறான்னு சொல்லியிருந்தேன் அடியும். அது போலவே பிரம்மாவினாலே பண்ணி வைக்கப்பட்ட உற்சவம் என்கிற காரணத்தினாலே இதற்கு பிரம்மோற்சவம் என்று பெயர் வந்து அப்படியே எல்லா திவதேசங்களிலும் வாகனத்துல பெருமாள் எழுந்தருளுகிறதான அந்த உற்சவத்தை பிரம்மோற்சவம்னு சொல்லியிருப்பாளோன்னு பெரியவாளுடைய திருவுள்ளம், நம்ம பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளம். இன்னைக்கும் மனுஷா பக்தா நிர்வாகம் அந்த பிரம்மோற்சவத்தை நடத்தினாலும் கூட பிரம்மா நடத்துறதா தான் ஐதீகம். 10 நாளும் பெருமாள் புறப்பாடு நடக்கிறது பாருங்க. அப்போ பெருமாளுக்கு முன்னாலே யானை குதிரை அந்த மாதிரி நிறைய வரும், பேண்ட் வாத்தியம் மங்கள வாத்தியம் விதவிதமான டான்ஸ் அதெல்லாம் பஜனைகள், அப்புறம் தசாவதார வேஷத்தை போட்டு ஆடிண்டு வருவா, இந்த மாதிரி நிறைய வருவா, பிரபந்த கோஷ்டி அத்தியாபக சுவாமிகள் வருவா, பெருமாள் நடுவுல எழுந்திருடுவார், பின்னால வேதபாராயணக்கார சுவாமிகள் எழுந்திருடுவா, அதற்கும் பின்னால பஜனை பக்தாள் எல்லாம் வருவா. எல்லோரும் வருகிற போது 9 நாளும் 2 வேளையும் பெருமாளுக்கு முன்னாலே மரத்துல ஒரு சின்ன தேர் போகும், அந்த தேர் இழுத்துண்டு வருவா. அந்த தேர்ல பெருமாள் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டார். அந்த தேரை நன்னா சின்ன சின்ன வாழமரம் எல்லாம் கட்டி மாவிள தோரணம் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி வெறும் தேரை இழுத்துண்டு வருவா. அந்த தேர் போனாவிட்டுதான் பின்னாடி அத்தியாபக கோஷ்டி பெருமாள் எல்லாம் வருவா. அந்த தேர் யாரோட தேர் அப்படின்னா பிரம்மாவினுடைய தேர் அது, பிரம்மா தேர் பிரம்ம ரத்தம் என்று பெயர் அதற்கு. பிரம்மா அந்த தேர்ல உட்கார்ந்துண்டு எப்படி ராஜாவானவன் பின்னாடி வரான் அப்படின்னா, சேனாதிபதியானவர் அமைச்சரானவர் முன்னாடி உட்கார்ந்துண்டு வழியில எல்லாரையும் வழிவிடுங்கோ ராஜா வராருன்னு சொல்லிட்டு நல்லது கெட்டதுகளை எல்லாம் பார்த்துட்டு அந்த வழியை நிர்வாகம் பண்ணிட்டு போறாரோ, அந்த மாதிரி சர்வலோக சக்கரவர்த்தியான ஸ்ரீனிவாசன் பின்னாடி வாகனத்திலே எழுந்தருள்கிறானே, அவனுக்கு சேனாதிபதி ஸ்தானத்திலே இருந்து கொண்டு பிரம்மாவானவன் அந்த தேரிலே உட்கார்ந்துட்டு எல்லாரையும் கண்காணிச்சுட்டு வழியை விளக்கிட்டு போறான், வழிவிடுங்கோ வழிவிடுங்கோ பெருமாள் ஏழ்றார் பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு சொல்லிட்டே போறான் அப்படின்றதா ஐதிஹியம். நம்ம கண்ணுக்கு பிரம்மா தெரியல அவ்வளவுதான். அதனால இன்னைக்கும் டிவிலையோ நேரிலையோ அந்த தேர் தினம் பார்க்கலாம். இப்படி பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் பிரம்மோற்சவம். அப்படி நான் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் எல்லாம் கூட பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னு பெருமாளுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தம், ஸ்ரீனிவாசன் இவனுக்கு பண்ணின அனுகிரகம், இவன் ஸ்ரீனிவாசனுக்கு பண்ணின ஆராதனங்கள் கைங்கரியங்கள் இதெல்லாம் கூட வாமதேவ மகர்ஷிக்கு பிரம்மாவானவன் சொல்றான். இந்த சுவாமி புஷ்கரணி இருக்கிறதே அதை பத்தி பெருமையை கொஞ்சம் சொன்னாலும் கூட கொஞ்சம் கேட்டாலும் கூட அநேக புண்ணிய பலன்கள் ஏற்படும். இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோம், சுவாமி புஷ்கரணியை பார்த்தாலோ பெயரை சொன்னாலோ தீர்த்தமாடினாலோ சாட்டாலோ புரோக்ஷிச்சுண்டாலோ பாபம் போறது நல்லது கிடைக்கிறதுன்னு சொன்னோம். இப்ப சுவாமி புஷ்கரணியினுடைய பெருமையை சொன்னாலோ கேட்டாலோ கூட, எத்கிஞ்சித்து கொஞ்சம் சொன்னாலும் கூட, கொஞ்சம் கேட்டாலும் கூட அத்தனை பலன்களும் கிடைக்கும்னு பிரம்மாவே வாமன புராணத்திலே சொல்லியிருக்கிறான். பிரம்மாவான நான் மட்டுமல்ல, சந்திரன், மன்மதன், இந்திரன், குபேரன், வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், இத்தனை பேரும் கூட இந்த புஷ்கரணி கரையிலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு, இந்த புஷ்கரணியிலே தினமும் தீர்த்தமாடிண்டு, இந்த புஷ்கரணி கரையிலே நிறைய தான தர்மங்களை எல்லாம் பண்ணி, பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி, பெருமாள் அவளுக்கெல்லாம் சேவை சாதித்து, என்ன காரணத்துக்காக அவ பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணாலோ அந்த உத்தமமான பலன்களை எல்லாம் கூட அடைந்தார்கள். அத்தனைக்கும் காரணம் இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய சம்பந்தம். தினாதுல அவ தீர்த்தமாடி அந்த கரையில பண்ண ஜபங்கள், தபங்கள், அனுஷ்டானங்கள், தானங்கள், அதுதான் காரணம். அப்பேற்பட்ட தீர்த்தம் இது. அந்த தீர்த்தத்தினுடைய கரையில இருக்கக்கூடிய பகவானுக்குத்தான் நான் புரட்டாசி மாசம் பிரம்மோற்சவம் பண்ணி வைத்தேன் அப்படின்னு சொல்றான். இது வாமதேவருக்கு ஸ்ரீனிவாசனை பத்தி பிரம்மா சொன்ன விஷயம். இப்போ வாமதேவரை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ரிக்வேதத்திலே பல ரிஷிகளை பத்தி கொண்டாடி இருக்கிறது ரிக்வேதம். வேதம் பொதுவா பல ரிஷிகளை பத்தி சொல்லும், எல்லா ரிஷிகளையும் சொல்லிவிடாது, முக்கியமான ரிஷிகளினுடைய பெருமையை சொல்லும். அதிலே ரிக்வேதத்திலே இந்த வாமதேவ ரிஷியை பத்தி நிறைய இடத்துல வர்றது. அதுவும் போக பிருஹதாரண்யக உபநிஷம், உபனிஷத்தை, ஐதரேய உபநிஷத்து, இந்த உபநிஷத்துல எல்லாம் கூட இந்த வாமதேவ மகரிஷியினுடைய திருநாமமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் விட வியாச மகரிஷியாலே தொகுக்கப்பட்ட பிரம்மசூத்திரத்திலும் கூட சாஸ்திர திருஷ்டியா தூபதேஷோ வாமதேவத் அப்படின்னுட்டு, சாஸ்திரம் அறிந்த ஞானிகளுக்குள்ளே வாமதேவர் சிறந்தவர் அப்படின்னுட்டு பிரம்மசூத்திரமே இருக்கு இவரை பத்தி. பொதுவா பெரியவான்னா சாஸ்திரம் தெரிஞ்சுருப்பா, ஞானிகள் சாஸ்திரம் தெரிஞ்சுருப்பா, சாஸ்திரம் அறிந்த ஞானிகளுக்குள்ளே சிறந்தவர் அப்படின்னுட்டு ஒருத்தருக்கு வேதமே பிரம்மசூத்திரமே பட்டம் கொடுக்கறதுன்னா இந்த வாமதேவரனுடைய சாஸ்திர ஞானத்தை என்னன்னு சொல்றது? எல்லோருக்கும் சாஸ்திரம் தெரியும், ஆனா சாஸ்திரமே ஒருத்தருக்கு இவருக்கு தான் சாஸ்திரம் தெரியும்னு கொண்டாடுறதுன்னா எப்பேற்பட்ட ஞானி அவர்? அப்பேற்பட்ட ஞானியைத்தான் பகவான் பகவத்கீதையிலே ஞானீது ஆத்மைவ மேமதம், இந்த ஞானி என்னுடைய ஆத்மா போன்றவன்னு சொன்னார். அங்க கண்ணன் என்ன சொன்னான் கீதையில? ஞானியானவன் எனக்கு ஆத்மா போல அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ? இப்படி பிரம்மசூத்திரத்தினாலே சாஸ்திரம் அறிந்த ஞானிகளுக்குள்ளே ஒசந்த ஞானின்னு சொல்லப்பட்ட இந்த வாமதேவர் அந்த கீதையை உபதேசம் பண்ணின கண்ணனான ஸ்ரீனிவாசனுக்கு ஆத்மா போன்றவர் அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். ஞானிகள்லாம் எனக்கு ஆத்மா அப்படின்னு பெருமாள் சொன்னான். இவர் பெரிய ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் தலைவர்னு பிரம்மசூத்திரம் கொண்டாடுறது. அப்பேற்பட்ட ஞானி அந்த கண்ணனான திருவேங்கடமுடையானுக்கு ஆத்மா போல, அத்தனை பிரீத்தியானவர் பெருமாள் இவர் பேர்ல உயிரையே வச்சுருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அதனால அந்த ஸ்ரீனிவாசனுக்கு வெங்கடேசனுக்கு ஆத்மா போல, உயிர் போல இருக்கக்கூடிய பிரியர் இவர், அவனுக்கு பிரீத்தியானவர். அதனால வாமதேவ பிரியகா, ரெண்டு அர்த்தம். ஒன்னு வாமதேவருக்கு பிடித்த வெங்கடேசன், இன்னொன்னு வெங்கடேசனுக்கே வாமதேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ரெண்டு விதமான அர்த்தங்கள். வாமதேவ பிரியாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய். இனியான் உன்னை என்றும் விடேனே.